इमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां भयग्रीवम् उपास्महे रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणम् वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भां नाथयाम्न मध्यमाम् यपर्यन्तां वन्दे गुरुपरम्परा यो नित्यमच्युतपदाम्भुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मे मे अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयेकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये यत्पदाम्भोरुहध्यानविद्वस्ताशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तम् 21 இல்லையா 9th சாப்டர் தேதம் புக்த்வா ஸ்வர்கலோகம் விஷாலம் க்ஷீணே புண்ணியே மத்யலோகம் விஷந்தி அனுப்பிரபன்னாஹ பிரிக்கச்சே அங்க விசர்க்கம் வந்துரும் சேதா வேண்டாம் கதாகதம் காம காமா லபந்தே அதாவது அங்கெல்லாம் விசர்க்கம் இருக்கு ஆக்சுவலா ரயி தர்ம மனு பிரபன்னாக கதாகதம் காம காமாக லபந்தே ஆனா அது சந்தினால அந்த விசர்க்கம்லாம் போயிடுது ஆனா சொல்லச்சு நம்ம அனன்யா சிந்தையந்தோ மாம் ஏ ஜனா பர்யுபாசதே யோகக்ஷேமம் வஹாம்யஹம் யஜந்த்யவிதிபூர்வகம் மாம்பிஜானந்தி யாந்திபூதேஜ்யா పత్రం పుష్పం ఫలం తోయం పత్రం పుష్పం ఫలం తోయం యో మే భక్త్యా ప్రయచ్చతి తదహం భక్త్యు తదహం భక్త్యుపహృతం భక్త్యుపహృతం తదహం భక్త్యుపహృతం అశ్నామి ప్రయతాత్మనః యత్కరోషి యదశ్నాసి యజ్జుహోషి దదాసి యత్ యత్తపస్యసి కౌంతేయ తత్కురుష్వ మదర్పణం శుభాశుభ ఫలైరేవం మోక్ష్యసే కర్మ బంధనైః సన్యాస యోగ యుక్తాత్మా విముక్తో మాముపైష్యసి సమోహం సర్వభూతేషు నమే ద్వేషోస్తి న ప్రియః నమే ద్వేషోస్తి న ప్రియః నమే ద్వేషోస్తి న ప్రియః ఏ భజంతి తు మాం భక్త్యా మహితే తేషు చాప్యహం అపి చేత్ సుదూరాచారో భజతే మామనన్య భాక్ సాధురేవ సమంతవ్యః సమ్యగ్ వ్యవసితో హి సః இருபத்தி ஒன்னு பார்க்கணும் நாலு இருக்கு ஆனா அந்த நாலுல கடைசியில பெரிய கமெண்ட்ரி இதுல 34ல கமெண்ட்ரி ஜாஸ்தி என்ன பாக்குறேன் முடிஞ்சிருக்கும் சாண்டிங்கையும் அர்த்தத்தையும் ஒரு பேரல கொண்டு போனா கோவனே பண்றது ஈஸியா இருக்கும் பார்த்தது அதுக்காக தான் ஒன்பதாவது அத்தியாயம் பகவத்கீதையில பாஷ்யக்காரருடைய கீதா பாஷ்யத்தை நம்ம அனுசந்தானம் பண்ணிட்டு வரோம் அர்த்தத்தை பார்த்துட்டு வரோம் அதுல கடைசியா பார்த்தது என்னன்னு கேட்டா தன்னுடைய பிரபாவத்தை சொல்லிட்டு வரார் அகம் கிரது அகம் யஜ்ஞா 16ல சொன்னார் பிதா அகம் அஸ்ய ஜகதஹான்னு 17ல சொன்னார் கதிஹி பர்த்தா பிரபு சாட்சின்னு 18ல சொல்லிட்டார் மேல தபாமியகம் அகம் வருஷம் நானே தப்பிக்கிறேன் நானே மழையும் பெய்கிறேன் நானே அந்த மழைய பெய்யாம பண்றேன் எல்லாம் நான் தான் பண்றேன்னு சொன்னார் பெய்ய விடாம பண்றேன்னு நானே அமிர்தம் நானே எல்லாம் சாதிச்சார் சாதிச்சுட்டு இப்ப டிஃபரன்ஸ காட்டணும் பக்தாளுக்கும் எல்லாருமே பக்தா தான் எந்த பலனை சொல்லப்படாது எந்த பலனை வேண்டி பகவானை வழிபட்டாலும் அவன் பக்தன் தான் இருந்தாலும் ஞானியும் ஒருத்தர் இருக்கான் ஞானின்னு சொல்லிட்டு அவன் பக்தன்னு அர்த்தம் இல்லை அந்த பக்தாலேயே ஒரு விசிஷ்டமான பக்தன் ஏன்னா அவனுக்கு பகவானை தவிர வரணும் வேண்டாம் இப்போ லோகத்தில் பொதுவாக ஒரு விஷயத்தை நம்ம ஆசைப்படுறோம் அடையிறதுக்குன்னு சொன்னால், அந்த ஆசைப்படுற விஷயம் ஒன்று, நம்ம எதை கொண்டு அந்த விஷயத்தை அடைய போகிறோமோ அது வேறையாக இருக்கும். ஒரு ஊருக்கு போகிறோம்னு சொன்னால் ஊருக்கு போகிறது தான் நமக்கு, அதுதான் நமக்கு லட்சியம். ஆனால் அந்த ஊருக்கு போகிறதுக்கு ஊரே இங்கே வராது, ஃப்ளைட்டை பிடிச்சி அங்கே போய் இறங்குறோம். அப்போ ஃப்ளைட் தான் உபாயமாக இருக்குது, ஊர் டெஸ்டினேஷனாக இருக்குது. ஆனால் பகவான் அடையிறதுக்கு வழி என்னன்னு கேட்டால் பகவானே தான், வேற கிடையாது. அதுக்கு அந்த காலத்தில் என்ன சொல்லுவான்னா, யானையை உதாரணமாக சொல்லுவாள். யானை மேலே ஏறுறதுக்கு என்ன வழினா, அந்த யானை கோஆப்ரேட் பண்ணால் தான் ஏற முடியும். அந்த யானையே குனிஞ்சின்னு ஏறு அப்படின்னு சொன்னால் யானை ஏற முடியும். அது அந்த காலம். இந்த காலத்தில் சொல்கிறதா இருந்தால், இந்த ஃப்ளைட்டு இல்லை ஷிப்லாம் இருக்கு பாருங்கள், ஷிப்பு வந்து இதில் நிற்கும், ஹை சீஸில் நிற்கும். அப்போ அந்த ஷிப்லேயே ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்மக்கிட்ட வந்தால் தான் அதில் போக முடியும். ஷிப்பே நம்மளை ஏற்றுனாலும் உக்குள்ளுக்குள்ளே போக முடியும் அவ்வளோ பெரிய ஷிப்பில். அது மாதிரி இப்போ ஃப்ளைட்லாம் கூட பார்த்தோம்னா, அந்த படியெல்லாம் அந்த ஃப்ளைட்லேருந்தே படி வெளில வருது. அப்போ அதுலேருந்து அதுவே வந்து அதுவே கொண்டு போனால் தான் உண்டு. அது மாதிரி இருக்கக்கூடியது இந்த சமாச்சாரம். அப்போ அப்படிப்பட்ட பக்தாள்னு கேட்டால், அவளுக்கு பகவானே வழி, பகவானே லட்சியம், உபாயம் உபேயம்னு சொல்லுவோம். கைவல்யார்த்திக்கு அப்படி இல்லை, அவன் லட்சியமானது கைவல்ய அனுபவம், ஆனால் உபாயம் பகவான். அர்த்தார்த்திக்குன்னு கேட்டால், அவனுடைய லட்சியமானது இழந்ததை திருப்பி அடைகிறதோ இல்லாட்டி இல்லாததை பெறுறதோ அவனுக்கு, அதான் லட்சியம். ஆனால் அதுக்கு உபாயம் வந்து பகவான். அப்போ உபாயம் வேற உபயம் வேற அவளுக்கு. ஆனால் ஞானியா இருக்கானே அவனுக்கு, ரெண்டு ஒன்று தான், அவனுக்கு ரெண்டு ஒன்று தான். அப்போ 20ல் வித்தியாசத்தை காட்டுறார். மிச்ச பேருக்கும் காமகாமாகான்னு பேர், காமகாமாகனா வேற ஏதோ ஆசைகளை அடையிறதுக்காக பகவானை உபாசிக்கிறவ. அவளுக்கும் பக்தனுக்கும் இல்லை ஞானிக்கு என்ன விசேஷம் கேட்டால், அப்போ எப்பவுமே நமக்கு கவுண்டர் எக்ஸாம்பிள்ஸ் தெரியணும். இதுதான் அப்படின்னு சொன்னால், இது இல்லாதது எதுன்னு சொன்னால் டிஃப்ரென்ஸ் தெரியும் நமக்கு. ஒரே விஷயத்தையும் சொல்லியிருந்தா வச்சுக்கோங்க, நம்மளால் அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ண முடியாது. இதுதான் இந்த விஷயம், இது இல்லாதது இது அப்படின்னு சொன்னால் நம்ம டக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணலாம். அது மாதிரி இப்போ அவாலாம் என்ன கதி அவளுக்குன்னு கேட்டால், 20வதுல பார்த்தோம், த்ரைவித்யா மாம் சோபமாக சோமபாக பூத்த பாபாக யஜ்னேஹி இஷ்வா ஸ்வர்கத்தின் பிரார்த்தையந்தே. ஸ்வர்க்கத்துக்கு போறதுக்காக என்ன பண்றாபா, த்ரைவித்யாகனு சொன்னா மூன்று வேதங்கள், அந்த மூன்று வேதங்களுடைய கர்ம காண்டத்தை மாத்திரம் அத்தியனம் பண்ணிட்டு அதுதான் அவளுக்கு புரி. ஏன்னா இப்போ வேதமானது ரெண்டா பிரிக்கப்பட்ட, நிறைய பல வகையில பிரிக்கலாம் வேதத்தை. ஒரு வகை என்னன்னு கேட்டா பூர்வ பாகம் உத்தர பாகம் பேர். பூர்வ பாகத்தில் வந்து கர்மகாண்டம் பேர். கர்மகாண்டம் சொன்னால், இப்போ என்ன என்ன நமக்கு என்ன அடையணுமோ அந்த அடையிறதுக்கு உண்டான வழிகள் அது சொல்லும். இப்போ சொர்க்கம்னு ஒன்று இருக்குது, அதாவது முதல்ல நமக்கு தெரியாத விஷயங்கள் சொல்கிறது முதல்ல இதெல்லாம் இருக்குதுன்னு. இப்போ ஸ்வர்க்கம் இருக்கா இல்லையான்னு கேட்டால் நம்ம வந்து என்ன சொல்லுவோன்னு கேட்டால் இருக்குதுன்னு சொல்லுவோம். எப்படி தெரியும் கேட்டால் வேதத்தை சொல்லியிருக்கு பெரியவாலாம் சொல்கிறேன் அவ்வளோதான். அமெரிக்கா இருக்கான்னு கேட்டால் நம்ம போய் வேதத்துக்கெல்லாம் தேட வேண்டாம், அமெரிக்காட்டது எங்கே தாக்க நமக்கே தெரியும். இப்போ அப்போ நமக்கு தெரியாத விஷயத்தை இருக்குன்னு சொல்லி அது எப்படி அடையலாம்னு சொல்கிறது வேதம். இல்லை வேறு சில விஷயங்களில் புத்திர பாக்கியவனமாக இருக்கும், இல்லை வந்து ஆடு மாடு பசு இத்தியாதிகள்லாம் வெல்த்லாம் வேணும்னா, அப்போ அதுக்கு உண்டான யாகங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணால் அதெல்லாம் கிடைக்கும்னு சொல்கிறான். ஸ்ரத்தையாக பண்ணால் இன்றைக்கும் சில பேருக்கு அதெல்லாம் பண்ணி கிடைக்குன்னு தான் இருக்குது. நமக்கு தான் ஸ்ரத்தை போடல, இல்லை பண்ணுறவா பண்ணி எல்லாமே இருக்குது, இல்லை பண்ணி வைக்கிறவா பண்ணுறவா எல்லாமே இதில் அடக்கம். யாரோ சொன்னால் ஒரு ஆற்றுல சாதம் பண்ணிட்டு இருக்காளா, இருந்தால் மாமா உட்காந்து ஆற்றுல கர்த்தா உட்காந்துருக்கார், கர்த்தாவும் நிறைய இடத்துல சத்தை இல்லாமல் இருக்கா, அதுக்காக நான் சொல்ல வரல இருந்துட்டில்ல, அது லட்சியம் இல்லை. அங்கே நடந்ததை மட்டும் சொல்கிறேன், எங்கே அவா மட்டும் யோக்கியமானு கேட்காதீங்க. அவாத்து மாமி இவ்வளோ டிவியை போட்டு அதை பழைய பாட்டெல்லாம் கேட்டுட்டு போயிட்டு போயிட்டு வந்துருக்காள பாட்டு பாடிட்டு, இங்கே மாமனாக இருக்கோ மாமியாருக்கு சாதம் நடக்கிறது. அப்போ எப்படி இந்த கர்மால அந்த ஆத்ம நிஞ்சாலுக்கே ஸ்ரத்தை இல்லைன்னா? இல்லைங்க, வாத்தியார் இன்னொரு ஜோக் தருவார். ஒருத்தர் ஆஃபீஸ் பொண்ணு ஆகி ஆயிடுத்து, ஒன்று அன்னைக்கு தான் எல்லாம், அதாவது வாத்தியார் வந்த அன்னைக்கு தான் எல்லாமே தெரியும். நெத்திக்கிட்டு இன்னும் வேஷ்டி அவரே உடுத்தி விடுவார், நெத்திட்டு உட்காந்துருக்கார், உட்காண்டா ஏதோ எடுக்க சொல்வார் மாதிரி வந்து கையில் ஏதோ அது ஏதோ பண்ண காரியம் ஒரு வாழைப்பழத்தை கொடுத்தாரா, கொடுத்து ஏதோ அக்னேய சுவாகான்னு சொன்னோன்னு என்ன பண்ணான்டபாலும் வாயில் போட்டுட்டாரான். வாயில் போட்டுனா எடுப்பா உனக்கு இல்லாத அக்னிக்கிடான்னாலாம், உடனே வேணா அப்படியே எடுத்து போட்டுட்டானா, டே எச்சடா அப்படின்னாலாம் ஒன்று ஜலத்தை எடுத்து கொட்டுட்டானுமா, முடிஞ்சு போச்சு, அலங்கு சுத்தம் பண்ணிட்டேன். ஒரு வேடிக்கையாக சொல்றதான், நடந்துதான் நடக்க விசாரம் இல்லை இப்படி இருக்கு. அப்போ இப்படி ஸ்ரத்தையோட ஒரு கர்மா பண்ணா அதுக்கெல்லாம் வந்து நிச்சயமா பலன் கிடையாது. நிறைய பேர் அதில் சாதத்தை என்ன பண்ணுறாலும் ஆஃபீஸ் போனோம், 8 மணிக்குள்ள ஆஃபீஸ் சொல்லிட்டு காத்தால 6:30 வந்து பண்ணிட்டுலாம் போறேன். இது மாதிரி எல்லாம் பண்ணா எப்படி சொல்லுமா, பலன் கிடைக்காது, வேற மாதிரியா போகும். அப்ப இன்னைக்கும் கர்மாக்களை ஒழுங்கா பண்ணிட்டு இருக்க வாரத்துல பாக்கலாம் போனா வாதம் எப்படி இருக்குன்னு கேட்டா இம்மால எல்லாம் சுபிக்ஷமா வச்சிருக்காரு வாரத்துல. என்ன காரணம் கேட்டா அந்த கர்மாவை ஸ்ரத்தையோட வாதம் பண்ணிட்டு இருக்க. ஆனா அந்த கர்மாக்கள்லாம் அந்தர்யாமி, அதாவது அந்த கர்மாக்கள்லாம் பலனை கொடுக்கக்கூடிய நிம்பருமான் தான், அவன் தான் அதுக்கு எஜமானன் ஆக்சுவலா. அந்த கர்மா பிலாங்ஸ் டு ஹிம் ஆக்சுவலி, அது பலனை கொடுக்க போறதும் அவன் தான். அதனால ஆராதிக்கப்பட போறனும் அவன் தான்ற எண்ணத்தோட யார் பண்றாலும் அவளுக்கு தான் தன்னையே கொடுக்குறான், அதாவது மோட்சத்தை கொடுக்குறான். மிச்ச பேருக்குலாம் அந்த கர்மாவுக்கு என்ன பண்ணணும் அதை மட்டும் கொடுக்குறான், சொர்க்கமா சொர்க்கம், பைசாவா பைசா, பிள்ளையா பிள்ளை, அந்த மாதிரி. அப்ப அப்படிப்பட்ட திரைவித்தியா இருக்காளனும் அவ என்ன பண்றா, அவெல்லாம் சொர்க்கத்துக்காக சில யக்கங்களை பண்றா. பண்ணா என்ன பண்றான் கேட்டா, தே புண்ணிய மாசாத்தியாய சுரேந்திர லோகம் அஷ்ணந்தி, சுரேந்திர லோகத்தை இந்திரலோகத்தை அனுபவிக்கிறார்கள். திவ்யான் திவி தேவ போகான், வித்தியாசம் சொல்லணுமா இல்லையா, இங்க இருக்கிறது அங்க போனாலும் இதே தான் சொல்லிட்டா அப்புறமா. அதனால இங்கே வித்தியாசம் இருக்கு, திவி இருக்கக்கூடிய திவ்யமான போகங்களை அனுபவிக்கிறார்கள். இப்ப அனுபவிப்பானா அவளுக்கு ஏதாவது எண்டு உண்டா, அது அங்கேயே இருக்கலாம்னு கேட்டா 21 சொல்றார், தே தம் புக்துவா சொர்க்கலோகம் விஷாலம் ஷீனே புண்ணியே மத்தியலோகம் விசந்தி. ஷீனே புண்ணியே, அவ சம்பாதிச்சு வச்ச புண்ணியம் இருக்கணும், கிரீன் கார்டெலாம் கிடையாது அங்கே போனால், ஒர்க் பெர்மிட் தான், 2 இயர்ஸோ 3 இயர்ஸோ அது முடிஞ்சதுன்னா அப்புறம் திருப்பி அமைச்சிடுவோம். அதுதான் அந்த ஒர்க் பெர்மிட் இருக்கிற வரைக்கும் பண்ணலாம், ரெனியூவல் அங்கேயும் பண்ண முடியாது, திருப்பி இங்கே வந்து திருப்பி ப்ராசஸ்லாம் பண்ணி திருப்பியும் போகலாம். அது மாதிரி திருப்பியும் அந்த பலன் முடிஞ்சதுன்னா திருப்பி பூமியில் வந்து திரைவரணத்தில் போகிறது, திருப்பி ஐக்கியமே திருப்பி சொர்க்கத்துக்கு போகலாம், பெரிய ப்ராசஸ் இதெல்லாம். அப்போ என்ன பண்ண, க்ஷீணே புண்ணியே, அவளுடைய புண்ணியம் பேலன்ஸ் காலியான பிரமா மத்திய லோகம் விஷந்தி, மறுபடியும் இங்கே தான் வர. இப்ப டவுட் கேட்கலாம் ஒருத்தர், இப்ப சொர்க்க உலகத்துல ஒருவேளை எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வரலாம் இல்லையா, அப்ப சொர்க்க உலகத்தை எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டா கூட அவளுடைய இது அது மாதிரி பீரியட் முடிஞ்சு எனக்கு இது மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்ல, எல்லாம் சுத்தி பார்த்தாச்சு நான் திரும்பி போறேன் அப்படி வராதா, இல்ல இவளுக்கு பேலன்ஸ் காலியை பற்றி வரலாம் கேட்டா, விஷாலம் சொர்க்கலோகம் புக்வா, சொர்க்கலோகம் பயங்கர விஷாலம், அதை அனுபவிக்கிறதுக்கு இருந்தே இருக்கு, ஆனா இவளுக்கு பேலன்ஸ் போனதுனால இவ திரும்பி வர அப்படின்னு அதுக்காக சொன்னா, க்ஷீணய புண்ணிய மத்திலோகம் விஷந்தி. ஏவம் த்ரீதர்மம் அனுப்பிரபன்னாக கதாகதம் காமகாமாக லபந்தே, என்ன பண்ற இப்படி இந்த வேதத்தை வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு அவ ஆசைகளை அடையறா, ஆசை பூர்த்தியாது திருப்பியும் பிறக்கிறா, திருப்பியும் அதுக்கு உண்டான காரியங்களை பண்றா, இப்படியே அவ வந்து வந்து போயிட்டு இருக்கா. இதுவும் ஒரு வகையான அஞ்ஞானம் தான். சொர்க்கத்துக்கு உண்டான விஷயங்கள் சில இதை பண்ணணும், ஆமா அதுதான் அவளுக்கு இது. இப்ப புண்ணியம் அது பெரிய விசாரம் ஆக்சுவலா, தீர்மானமா சொல்ல முடியும்னு தோணல. ஏன்னா இப்ப நம்ம புண்ணியம்னா என்ன கேட்டுக்கோங்கோ அது பெரிய சப்ஜெக்ட் ஆஃப் இதுதான், டிஸ்கஷன் தான். இப்ப வேதத்துல அதாவது இப்ப புண்ணியம்னு இந்த பொதுவான புண்ணியத்தை சொல்றதா, இல்ல அந்த வேதத்துக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு புண்ணியம் இருக்குமோ, அது மாதிரி இந்தியன் ருபியா இல்ல US டாலரா எதுல கரன்சி அந்த மாதிரிலாம் கூட இருக்கலாம். சோ அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம்தான். அவன் இப்ப பசுமாடு புள்ள கொடுக்குறான் ஒருத்தன், அதனால சொர்க்கத்துக்கு போவானா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் தீர்மானமா இல்ல. சொர்க்கத்துக்கு உண்டான ஒரு என்ன அதுக்கு என்ன உபாயமோ, அதுக்கு என்ன ஒரு லிமிட் இருக்கோ அந்த இது பண்ணாதான் போக முடியும் வச்சுக்கலாம், அவ்வளவுதான். ஏன்னா புண்ணிய பாபம்ன்றதே வந்து நமக்கு ரெண்டு விலங்கு தான், சுக்ருத துஷ்கிருத சிங்கலாபியான்னு சுவாமி தேசம் சொல்றாரு, இங்க சொல்ற. ஆனா எதை கொடுக்கறதுன்னு கேட்டா தீரடிகளா பார்த்தா சொர்க்காமம் விஜயதன் இருக்கு, ஜோதிஷ் ஹோமம் பண்ணு சொர்க்கத்துக்கு போலான்னு அப்படிதான். அதுல உத்தம சுவாமி அவளுக்கு அதான் அதாவது அவ கேட்டகரிக்கு இருக்கு, போர்ல யுத்தத்துல ஒருத்தன் வீர மரணம் அடைஞ்சான்னா அவன் வந்து புண்ணியத்துக்கு போறான், சொர்க்கத்துக்கு போறான் இருக்கு. அது என்னன்னு நமக்கு எக்ஸாஸ்டிவா தெரியல. இப்ப கர்மயோகம் பண்ணல அதுக்கே பலன் எல்லாம் பண்றான் வச்சுக்கோ, ஏதோ ஒரு பண்றாங்க ஒழுங்கா பண்ணிட்டு இருக்கானா, அவனுக்கு அந்த அந்த அந்த லோகத்துக்கு போய் போகக்கூடிய புண்ணியங்கள் இருக்கலாம். ஸோ அதனால நமக்கு இதுதான் இது நமக்கு தெரியறது, இன்னும் சில வழிகளும் இருக்கலாம் தெரியல, அது இன்னும் பெரியவாள பார்த்து கேட்கணும். அதே இதுல என்னென்ன பண்ணான்னு அந்த இந்த காலத்தில் யாராவது பண்ணிட்டு காலம்னு தெரியல, ஏன்னா யாரும் இப்ப சொர்க்கத்துக்கு டிசைரே இல்லை இப்ப போறதுக்கு, ஆனால் யார் பண்றான்றத போய் கேட்டு பார்த்தா தெரியுமா இருக்கும். நிச்சயமா உண்டு, நிச்சயமா உண்டு. ஆமா ஆமா, நமக்கு இப்ப எது மூலமா புண்ணியத்தை சம்பாதிக்கிறோம் எது மூலமா பாபத்தை தெரியாத போய் நம்மளுடைய அடுத்த ஜென்மாவும் புண்ணிய பாபங்கள்ல தீர்மானிக்கிறது அது நிச்சயமான ஒரு விஷயம். பட் எதை இப்போ நம்ம நினைச்சிட்டு போனோம் புண்ணியம் பண்ணோம்னு, நமக்கு தெரியாது. அதை யார் கருதே? இப்ப நமக்கே தெரிஞ்சு எம்ஏ பண்ணிட்டு வச்சுக்கோ, அப்படி இல்லையே விஷயம். அப்ப ஒருத்தன் புண்ணியத்தையே பண்ணிட்டு வாங்க, அந்த கர்மானவன் பண்றப்ப தவிர அது புண்ணியத்துல போய் முடியறதா இல்ல பாவத்துல போய் முடியாது நமக்கு தெரியாது. நல்லது பண்ணு நினைக்கிறோம், கெட்டதா போய் முடியறது. ஐயோ நம்ம நினைக்க நல்லது பண்ணு நினைச்ச மாதிரி ஆயிடுதுன்னு சொல்றோம். இல்ல ஒருத்தன் கெட்டது பண்ணு நினைக்கிறான், அது புண்ணியத்துல போய் விடுறது. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் இல்லைன்னு சொல்றேன். சுவாமி சொல்ற உத்தம சுவாமி, இப்ப புருஷால் பண்ற கர்மால ஸ்திரீகளுக்கும் பங்கு உண்டு. இப்ப யாக யஜ்யம் பண்றா வச்சுக்கோ, பேரு சொல்ல போற ஸ்திரயா ஸ்திரீயோ வைஷ்யா சுத்ராஸ்தேபின்னு சொல்ல போற, சுத்ராஸ்தேபின்னு என்ன சொல்ல வர்றாருன்னா, யாகம் பண்றதுக்கு வேதாத்தியனம் பண்றதுக்கு அவளுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை, ஆனா அவளுடைய பர்த்தா பண்ணக்கூடிய யாக பலத்துக்கு இவாளுக்கும் பங்கு உண்டு. பர்த்தா சொர்க்கத்துக்கு போறதா இருந்தா ஒன்பதாவது சாப்டர், இப்போ முதல்ல அதில் ஆறு சாப்டர் முடிஞ்சிருத்ததுல முதல்ல முடிஞ்சிருத்தது. பர்த்தா சொர்க்கத்துக்கு போனா அந்த அவன் பண்ண யாகத்துல பங்கெடுத்த ஸ்திரீக்கும் சொர்க்கத்துக்கு போலாமா? ஆனா ஒரு டேஞ்சரஸ் கிளாஸ் இருக்குதுல, ஏன்னா உடன்கட்டை ஏறணுமா, அதனால அவ முடிவு பண்ணிக்கணும் உடன்கட்டை ஏறது முக்கியமா இல்ல சொர்க்கத்துக்கு போறது முக்கியமா. அந்த காலத்துல சுவாமி எடுத்துக்காட்டு, இதனால அந்த காலத்துல உடன்கட்டை ஏறிருக்கலாம்னு, அதுக்காக ஏறணும்னு சொல்லல, நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் சாஸ்திரத்தை. அப்படி ஒரு இதனால இருந்திருக்கலாம் அந்த காலத்துல. அப்ப அவன் போனவனே இவனும் போகணும், போனா ரெண்டு பேரும் ஒன்னா சொர்க்கத்துக்கு போயிட்டு அதை நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். அங்கேயும் போய் ஆசைப்படுவாங்க, நான் தனியா போய்க்கிறேன், அவன் தனியா போட்டுனா தனியா போய்க்கலாம், அந்த மாதிரி இருக்கு போல இருக்கும். சொல்ல வர பாயிண்ட் என்னன்னு கேட்டா, இட்ஸ் சிஸ்டம், எல்லாரும் எல்லாத்தையும் பண்ண அவசியம் கிடையாது. ஒழுங்கா பண்றவாள் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கவாளுக்கும் பலன் உண்டு, இன்ஃபேக்ட் நிறையவே பலன் இருக்கு. ஸோ பர்த்தா பண்ணக்கூடிய புண்ணியகர்மால பாதி புண்ணியம் ஒய்ஃபுக்கு போயிட்டு இருக்கு, ஆனா அவன் பண்ணக்கூடிய பாப்பங்களும் அவனை சேர்ந்தது தான், ஒய்ஃபுக்கு கிடையாது. இப்போ ரீசெண்டா ஒருத்தர கேட்டா, எங்க ஆத்துக்கார் ஒண்ணுமே பண்றதில்ல, எதுவுமே பண்றதில்லையே, சாந்தம் பண்றதுல சந்தியா இதுவே பண்றது இல்ல அவத்துல, என்னன்னு கேட்டா இவாளுக்கு ஒண்ணும் அதனால கிடையாது. ஏன்னா இவாளுக்கு அதுல எலிஜிபிலிட்டியும் கிடையாது பண்றதுக்கு. இவ ஒன்னும் பண்ண சொல்லுங்க, ஹெல்ப்லெஸ், பட் எல்லாமே அவருக்கு தான் போய் சேருது. பிடி பண்ணலாம் அவ்வளவுதான், இவா சொல்லிட்டு இருக்கா, சொல்லி அவர் கேட்கல, பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியதுதான். ஆனா இவாளுக்கு ஒண்ணும் அதனால கிடையாது, இவாளுக்கு என்ன தர்மமோ அதை பண்ணிட்டு இருக்க வேண்டியதுதான். ஆனா அவருக்கு புண்ணியம் பண்ணாருன்னா 50% இவாளுக்கு கிடைச்சிருக்கு. சரி, ஒய்ஃப் பண்ண புண்ணியத்துல ஹஸ்பண்ட் கிடைக்குமானு கிடையாது, ஷேர் கிடையாது. ஒய்ஃப் பண்ற புண்ணியெல்லாம் ஒய்ஃபுக்கு மட்டும்தான். எவ்வளவு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பாருங்க, ஆக்சுவலா பார்த்தா மென்னுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஆனா இதெல்லாம் என்ன பிரமாணம் கேட்டா, சாஸ்திரம் தான் பிரமாணம், இதை பிரத்யட்சமா பார்க்காததுனால நல்லா ஒத்துக்க முடியல, இதெல்லாம் அன்ஃபேர் அப்படின்னு சொல்றோம். ஆனா அப்படிதான் சிஸ்டம் ஆனது வைக்கப்பட்டிருக்கு. சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணா அது சிஸ்டரோட ப்ராப்ளம் இல்லையே, ஃபாலோ பண்ணாதவருடைய ஒரு ப்ராப்ளம் தானே. அதனால அப்படி இருக்கு. இவெல்லாம் என்ன பண்ணாங்க கேட்டா, தேத்துவம் விசாலம் சர்வலோகம் புக்வா புக்துவான அனுபவித்து விட்டு, தது அனுபவ ஹேத்து பூதே புண்ணிய க்ஷீணே புனரபி மத்திலோகம் விஷந்தி. பாஷகருடைய வியாக்கியானம், அந்த ஸ்வர்க்கத்துக்கு அனுபவத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய புண்ணியமானது முடிவடைச்சு மறுபடியும் மத்தியலோகத்தை அடைகின்றனர். இவம் த்ரையந்த சித்த ஞான விதுராக காமிய ஸ்வர்காதி காமாக கேவலம் த்ரயி தர்மம் அனுப்பன்னாக கதாகதம் லபந்தே. ஏவம் இப்படி த்ரையந்த சித்த ஞான விதுராக, த்ரையந்த சித்தன்னு சொன்னா த்ரையந்தன அந்த இடத்துல வேதாந்தம், த்ரையின வேதம், த்ரையந்தன வேதாந்தம். அப்ப வேதாந்தத்தை சித்தமா இருக்கக்கூடிய பிரம்ம ஞானத்தை விதுரஹ, சம்ஸ்கிருதத்துல ரெண்டு தா இருக்கு, த த, இந்த இடத்துல விதுரஹனா இல்லாதவன் அர்த்தம். இந்த இடத்துல விதுரன் பேருண்டு, புருஷாளுக்கும் விதுரன் பேருண்டு, பத்னியை எழுந்த புருஷாளுக்கு விதுரன் பேர், அவளுக்கும் இருக்கு விது இந்த இடத்துல. அப்ப இந்த இடத்துல ஏன் விதுரா போனா, ஹீனஹனா ஞான ஹீனஹ, அந்த பிரம்ம ஞானத்தை இல்லாதவா. அவ என்ன பண்றா, காமிய சுவர்காதி காமாஹா, காமியம் அந்த காமிப்பெல்லாம் இருக்கக்கூடிய சுவர்காதி காசைகள்லாம் வச்சுட்டு, கேவலம் த்ரயி தர்மம் அனுப்பிரபன்னாக, அந்த கர்மகாண்டத்துல மட்டும் சொல்லக்கூடிய தர்மத்தை எல்லாம் அனுஷ்டிச்சுண்டு, கதாகதம் லபந்தே போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்க, அல்ப அஸ்திர ஸ்வர்காதி அனுபவிய புனக புனக புனப்புனக நிவர்த்தந்தே இத்தியர்த்தா. அல்பமா இருக்கு அஸ்திரமா இருக்கு. வேதாந்த விசாரம் பண்ணிச்சு கேட்கறா, எது ஒருத்தனை எலிஜிபிலிட்டின்னு கேட்டா, பாஷகாரன் அதன் பிரகாரம் வேதத்தை அத்தியனம் பண்ணிட்டு கர்மகாண்டத்தில் என்ன சொல்லியிருக்கு சொல்லிட்டு அதுல இருக்கக்கூடிய அல்பமாவும் இருக்கு அஸ்திரமாவும் இருக்கு. சம்டைம்ஸ் என்னக்கலாம் அல்பமா இருந்து ஸ்திரமா இருக்குன்னு வச்சுக்கோ, அது கூட பரவாயில்லதான். சில பேருக்கு ஏதோ வந்துட்டு இருக்கு மாதம் 5000 ரூபா சரியா வந்துட்டு இருக்கு, அதுவே எனக்கு போர்னு இருக்கலாம். 5000 ரூபா தான் மாதம் வருது, அதுவும் எச்சிதம் கிடையாது. இப்போ வரும் 6 மாதம் கழிச்சு வரலாம்னா அப்போ அது டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டா பாருங்க. அதனால அல்பம் அஸ்திரம் ரெண்டும் கிடையாது, அது அல்பமாவும் இருக்கு ஸ்திரமாவும் கிடையாது. அப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் பார்த்துட்டு இதுக்கு தானே இவ்வளவு பிரயாசப்படணும். இந்த பிரயாசத்தை அதாவது பிரயாசம் சேம் தான் சொல்ல போற, பிரயாசமானது சேம். எதுக்கு மோட்சத்துக்கும் சொர்க்கம் போறதுக்கும் பிரயாசம் சேம் தான். அந்த யாகத்தை அதே சத்தையா பண்ணி அந்த பக்தி யோகம் பண்றவாளுக்கு ஜஸ்ட் ஒரு கண்டிஷன் தான், ஒரு சுவிட்சை போட்டுட்டு பண்ண போறோம். சங்கல்பம் பண்ணச்சு இந்த பலன் மேல எனக்கு ஆசை இல்லை, இது பகவானுக்காக நான் பண்றேன்னு மட்டும் மைண்டை செட் பண்ணிட்டு பண்ண வச்சுக்கோ, மோட்சத்துக்கு கொண்டு போக போறது. அது இல்லாம பண்ணா சொர்க்கத்துக்கு போறோம். ஒரே ஒரு சுவிட்சை மட்டும் மாத்திட்டு பண்ண முடிஞ்சு போச்சு, ஆனா பிரயாசம் ஒண்ணுதான். அப்ப அதான் சொல்ல அடிச்சுக்கிறார், அப்படி பண்ணி சொர்க்கத்துக்கு மோட்சத்துக்கு போவியா, அதை விட்டுட்டு எனக்காக பண்றேன் இந்த பலன் எனக்கு ஆசை நினைச்சு சொர்க்கத்துக்கு போறேன் முடிவு பண்ணிக்கோன்னு சொல்றேன். ஜஸ்ட் ஒரு மைண்ட் தாட்டு தான். மகாத்மானஸ்து நிரதிசய பிரியரூபம் மச்சிந்தனம் கிருத்வா மாம் அனவதிக அதிசயானந்தம் பிராப்பிய ந புனராவர்த்தந்தே இது தேஷாம் விசேஷம் தர்சயதி. 24வது ஸ்லோகத்துல மகாத்மானஹ, இதுல மகாத்மா நம்ம விவகாரம் பண்ற மகாத்மா இல்ல, பகவானை குறித்து தியானம் பண்ணக்கூடியவா இல்ல ஞானத்தை அடைஞ்சவா அப்படிப்பட்ட மகாத்மாக்கள் என்ன பண்றாங்கன்னா, நிரதிசய பிரியரூபம் அச்சிந்தனம், என்ன பத்தி சிந்தனம் இருக்கு, என்ன பத்தி சிந்தனம், அது எப்படி இருக்கு, நிரதிசயமான பிரியரூபமா இருக்கு, ஒரு அளவில்லாத அன்பு ரூபமா இருக்கு. பக்தின்றது ஒரே விஷயம்தான், ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா அன்புன்றது ஒரே எமோஷன் தான் இல்லையா, ஒவ்வொருத்தருட வெக்கச்சே வேற மாதிரி மாறுறது அவ்வளவுதான். உள்ளேந்து வரக்கூடிய பாசம்ன்றது அது ஒரே எமோஷன் தான் ஆக்சுவலா பார்த்தா, அது யாருகிட்ட வைக்கணும்ன்றத பொறுத்தான் அதோட இது பரிணமிக்கிறத ஒழிய, அது மாதிரி பகவான்கிட்ட போச்சு அது பண்ணிட்டு இருக்குமே தவிர வச்சிருக்காவா, அது மாதிரி வச்சிருக்கா அவாவற்று வீடு பெற்றெல்லாம் வச்சு சொல்றேன் காதல்னு சொல்ற, அது எல்லாமே பகவானத்துல போயிட்டு இருக்கு. ஆனா சாமானியமா லோகத்துல பாக்கச்சு ஒரு குழந்தை கட்ட காட்டக்கூடிய அன்புக்கு அதுக்குண்டான அது பரிணமிக்கிறது. ஒரு பர்த்தாவோ ஸ்திரீயோ இருக்கச்சு அது மாதிரி இருக்கு, அப்பா அம்மா கிட்ட இருக்கச்சு ஒரு மரியாதையா மாறுறது, இப்படி குரு கிட்ட போச்சு பக்தி, இப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரே பாவம் தான். அந்த பாவமானது யார் அதுக்கு ரெசிபியன்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி மாறுறது. அப்ப பகவானத்துல போச்சு நிரதிசய பிரியரூபம், ஒரு அதிசயமான ஒரு ஒரு ஆசை, அப்படி இருக்கக்கூடிய சிந்தனம், அப்படி சிந்தனமானது கிருத்துவா செய்து மாம் என்னை நான் எப்படிப்பட்டவன்னு கேட்டா அனவதிக அதிசய ஆனந்தம், அதனால சொல்றா பிரம்மானந்தமா இருக்கு. நம்மளே ஏதோ சொல்லி அப்படியே பிரம்மானந்தமா இருக்குன்னு சொன்னா இங்க இருக்கிறதுக்கே சொல்லிட்டு இருக்க தவிர அந்த உண்மையான பிரம்மானந்தம் அங்கதான் இருக்கு, ஏன்னா பிரம்மமே ஆனந்தமா இருக்கு. இல்லை யார் போவாங்க சொல்லுங்க, அங்க போய் என்ன பண்ண அப்படின்னு கேட்டா அங்க போய் ஒண்ணும் பண்ணலாம் சுவாமி, வெறும உட்காந்து சொன்னா அது எங்கேயே இருந்துட்டு போனேன் சொல்லுவா. அங்க போனா முழுக்க முழுக்க பிரம்ம அனுபவத்திலே இருக்கலாம், அது ஒரு ஆனந்தமான அனுபவம். அதான் போட்டார் அப்படிப்பட்ட ஆனந்தம். முன்னாடி சொன்ன ஆனந்தம் என்ன சொன்னார், அல்ப அஸ்திரம் சொன்னார், இங்க போட்டார் அனவதிக அதிசயன்றார். இங்க எல்லையும் கிடையாததுக்கு அதுக்கு எப்பயுமே இருந்துட்டே இருக்க போறது. அப்படிப்பட்ட என்னை அடைந்து புனராவர்த்தந்தே திரும்புவதில்லை இது தேஷாம் விசேஷம் தர்சயதி. அனன்யா சிந்தையந்தோ மாம் ஏஜனா பரிபாசித்தே தேஷா மித்யாபியுக்தானாம் யோகக்ஷேம மகாமியம்னு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். பகவானத்துல விஸ்வாசம் ஏற்படுறதுக்கு இந்த ஸ்லோகத்தை அடிக்கடி ஸ்மரிச்சுக்கணும். அனன்யா சிந்தையந்த, அனன்யாக மாம் சிந்தையந்த, ஏ ஜனாக அனன்யாக மாம் சிந்தையந்த அல்லது மாம் பரியுபாசத்தை, என்னை உபாசிக்கிறார்களோ, எப்படி உபாசிக்கிறா, வேற கதியற்று வேற பிரயோஜனம் அற்று உன்னை எதுக்கு போவான் போகின்றாருன்னு சொன்ன அணிக்க சொன்ன வாக்கிங் போற மாதிரி, வாக்கிங் போறதுங்க வாக்கிங் போறது வாக்கிங் போறதுக்கு மட்டும்தான், வேற ஒன்றும் கிடையாது, போன் கால்லாம் அட்டன் பண்றது அதெல்லாம் கிடையாது. அது மாதிரி பகவான் எதுக்கு அடையிறதுன்னா அவனை அவனை அனுபவிக்கிறதுக்காக மட்டும்தான் இல்லையா. சிந்தையந்தா அப்படி இருக்கவா பரியுபாசத்தை அப்படி யாரு உபாசிக்கிறார்களோ தேஷாம் நித்திய அபியுக்தானாம் யோகக்ஷேமம் மகாமியகம், அவளுடைய யோகம் என்ன க்ஷேமம் என்ன இரண்டையும் நான் வகிக்கிறேன் அப்படின்ற. ஏன்னா பரத்தை சமர்ப்பிச்சுட்டா கவலைப்படாம இரு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்கிறார் பகவான். இப்ப இதுல யோகம் என்ன க்ஷேமம் என்னன்னு சுவாரஸ்யம். பொதுவா யோகம் என்னன்னு கேட்டா இல்லாதத அடையிறது. க்ஷேமம் என்னன்னு கேட்டா இருக்கிறத காப்பாத்துறது. இல்லாதது அடையிறது யோகம், இருக்கிறத காப்பாத்திக்கிறது க்ஷேமம். அது சாமான்யமா லௌகிகமா பகச்சே. அதையா பகவான் சொல்றான்னு கேட்டா பாஷகர் இல்லைன்னு சொல்றான். ஏன்னா இவன் ஞானி, ஞானியா இருக்கிறவன் வந்து அதை பத்தி விசாரப்பட போறான்னு. ஆக்சுவலா ஞானிகளை நம்ம நம்மளுடைய திருஷ்டியை கொண்டு அவளை பண்ணிக்க முடியாது. அதனால பண்ணி தப்பு பண்றோம். இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கா பாஷகர் பத்தினியை விட்டுட்டு போனார், அது பெரிய இது இன்ஜஸ்டிஸ் அப்படின்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்ப ராகவே நம்ம சம்பிரதாயம் மட்டும் இல்ல, எல்லா சம ராகவேந்திரர்களோட சரித்திரம் பார்க்கணும். பார்த்தா குழந்தை அழகிறது அம்பியா இருக்கா, இவருக்கு ஒன்றும் பண்ண தோணல. இங்கேயும் எங்கேயா போய் சம்பாதிச்சிட கூடாது, நான் போய் எங்கேயா கணக்கு எழுதியதை போல போய் பண்ணல. பாரதியா இருந்தார்னா வேற மாதிரி எக்ஸென்ட்ரிக்கா இருந்தார், அவர் ஒரு மாதிரி இருந்தார். இப்படி இவெல்லாம் அவளுடைய போக்கு நமக்கு புரிஞ்சுக்க முடியாத ஒரு போக்கு வைராக்கியம். நம்ம நினைச்சுட்டு போய் என்ன போய் பண்ணக்கூடாதா பார்க்கக்கூடாதான்னு சொல்லிட்டு. ஆனா அப்ப அவளுடைய யோகக்ஷேமத்தை பகவான் பாத்துக்கிறான்னு சொன்னா என்னன்னு கேட்டா, அவ சிந்தனத்துக்கு எந்த விதமான பங்கம் வராம அவன் பாத்துக்கிறான். அதுவே பதினாம் சொல்லப்ப அவளுக்கு தேவையான விஷயங்களையும் அவன் கொடுப்பான்னு அர்த்தம், தாத்பரியம். பட் அவளுக்கு தேவையான உப்பு சக்கர மளிகை சாமானும் கொடுப்பானு கேட்டா அது இங்க மெயின் போக்கஸ் இல்லை. இங்க மெயின் போக்கஸ் என்னன்னா பகவானை சேரறது, அது யோகம். சேர்ந்தப்புறம் திருப்பி வராம இருக்கிறது க்ஷேமம். அதை அவன் பார்த்தப்பான்றத தாத்பரியம் தவிர, ஞானியா ஆயிட்டப்புறம் அவன் போய் எதுவும் விசாரப்படப்படுது இல்ல. ஞானியா இல்லாததான் அதை பத்தி விசாரப்பட்டு போறான், அடுத்த மாதம் என்ன வரும் தெரியாது அப்படின்னு விசாரம் பண்ணிட்டு போறான். பட் அவன் ஞானி ஆயிட்டான்னு சொன்னா இந்த மாதிரி விஷயங்கள் அதுதான் கரெக்டான இடத்துல வியாக்கியானம். ஆனா அனன்யா வேற பிரயோஜனத்தையும் வேண்டாதான் வந்தது. அப்படி இருந்துட்டு ஒருத்தன் உபாசிக்கச்சு, அவனுக்கு அந்த உபாசன தடை இல்லாம என்ன விஷயங்கள் தேவையோ அதெல்லாம் கொடுப்பான்னு தாத்பரியம், அவ்வளவுதான் தாத்பரியம். அனன்யாக அனன்ய பிரயோஜனாக, அனன்யாகனா யாரு, அனன்ய பிரயோஜனாக. என்ன, வேற எந்த காரணத்துக்காகவும் உபாசிக்காதவா, வேற மற்றொரு காரணத்துக்காக உபாசிக்காதவா, அதாவது என்னை அடையணுன்றதுக்காக உபாசிக்கிறவா. மத் சிந்தனைன வினா, என்னுடைய சிந்தனம் இல்லாம ஆத்ம தாரண அலாபாத்து. இது அடிக்கடி சொல்லுவார் பக்தன் யாருன்னு கேட்டா சொல்லுவார், என்னுடைய சிந்தனம் இல்லாம ஆத்ம தாரணத்தை அடையாதவர்கள் இருக்க முடியாது. அகத்தினியை வைத்த மாய ஐம்புலன்களவை வல் ஐம்புலன்களவை அகற்றினியை வைத்த மாய ஐம்புலன்களவை அருஞ்சேற்றில் உயர்த்தி கண்டான்னு திருவாகவை பாசுறோம் ஆரம்பத்தில் அஞ்சில் நோட்டு நோன்பில்லைங்களே. அவ அழகா கேட்கிற பெருமாளை பார்த்து, இந்த மாதிரி நீ வந்து இந்த இந்திரியங்கள்லாம் கொடுத்து இப்படி சேத்துல தள்ளி விட்டுருக்கியே, அருஞ்சேட்டில் உயர்த்தி கண்டா நீ தள்ளிட்டு இருக்கியேன்னெல்லாம் கதற என்ன நோக்கம்னா, பகவானை விட்டு பகவானோட சிந்தனம் போயிடுதுன்னா உடனே அவெல்லாம் அழக ஆரம்பிச்சுடுற, ஐயோ உனக்கு இந்த சிந்தனம் போயிடுதுன்னு சொல்லிட்டு. சாக்லேட் சாப்பிட்டுக்க குழந்தைங்க சாக்லேட்டை பிடிக்கணும்னு வச்சுக்கோ, எப்படி அழகு பாருங்க, வேணா சாக்லேட் போயிடுதுன்னு. ஆனா ஞானிகள் இவா அப்படி இல்லை, அவளுக்கு அந்த சிந்தனம் போயிடுதுன்னு சொன்னா அவ்வளவுதான். அப்ப அந்த மாதிரி அவளோட பாசகங்கள்லாம் தெரியுது, ஒரு க்ஷணம் கூட அவளால பகவானை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது. அப்படி ஆத்மதாரண அலாபாத்து மத் சிந்தனைக பிரயோஜனாக, உன்னுடைய சிந்தனம் இருக்கு அது போறோம் அப்படின்ட்டு. மாம் சிந்தையந்தக ஏ மகாத்மானக, தேசிகனுடைய ஸ்தோத்திரத்துல சம்சார ஏஷ பகவன் நபவர்க்க ஏவ வரதராஜ மஞ்சாஷத்துல அவர் பதித்து சொல்றார், தாசஜனஸ்வதீயா சம்சுஜதே இது தாசஜனஸ்வதீயா. காஞ்சிபுரத்தில் வரதாஜன் சொல்றார் தேசிகன், இந்த மாதிரி இங்கேயே இருந்துட்டு பிரசீதசி தவாஸ்மி சமீபத்தேத், நீ என்னிடத்தில் கருணை உள்ளவனாக இருந்து கொண்டு நான் உன் பக்கத்தில் இருந்துட்டு உனக்கு கைங்கரியம் பண்ணிட்டு தாச ஜனாலாம் இருக்க பக்தாலாம் இருக்காங்களோ அவளோட கூட இருக்கிற பட்சத்தில் நான் இங்கேயே இருக்கேங்கிறார். இந்த சம்சாரமே மோட்சம் மாதிரிதான், மோட்ச துல்லியம் தான் அந்த பாவம். அப்படி மத் சிந்தனைக்கு பிரயோஜனாக, எனக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை கொடு, உன் பக்கத்துல இன்னும் கைங்கரியம் பண்ணணும், உன்னோட தாசஜனம் கூட இருக்குன்னு சொல்றாரு. அப்படி பிரயோஜனாக மாம் சிந்தையந்தா ஏ மகாத்மானா ஜனாக பரிபாசித்து, எவர்கள் நீ உபாசிக்கிறார்களோ சர்வ கல்யாண குணான்விதம் சர்வ விபூத்தியுக்தம் மாம். மாம் வந்தாலே பாஷக வெறும் மாம்னா என்னன்னு எழுத மாட்டார் தான், நான் எப்படிப்பட்டவன், சர்வ கல்யாண குணான்விதம் எதுக்கு போட்டுட்டார், உபாசனைக்கு தேவையா இருக்கு. உபாசனை தியானம், தியானம் பண்றதுக்கு நமக்கு ஒரு விஷயம் வேணும், ஒண்ணுமே இல்லாம சூன்யா மெடிடேஷன் சொல்ல எப்படி பண்ணணும் தெரியல. முதல்ல சூன்யா மெடிடேஷன் சொல்ற சூன்யத்தை நினைச்சுக்கிறதா தெரியல இல்ல உங்களுக்கு அது போறன்றாலா என்ன தெரியல. ஆக்சுவலா அப்படி இல்ல, தியானம்னாலே தியானத்துக்கு ஒரு விஷயம் ஒண்ணு, ஒரு சேர் இருக்கலாம், ஒரு பறவை இருக்கலாம், பூ இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம், ஒரு ஆப்ஜெக்ட். அப்படி அதே ஏதோ பண்றதுக்கு பதில சர்வ கல்யாண குணான்வித்தம், அனைத்து விதமான கல்யாண குணங்களோட கூடிய என்னை, சர்வ விபூதி யுக்தம், இல்ல உனக்கு ஐஸ்வர்யம் வேணுமா, என்னோட விபூதிகள்லாம் விபூதியோடு சேர்ந்தவன்னு தியானம் பண்ணிப்போம். அப்படிப்பட்ட என்னை பரிதா உபாசத்தே, பரி உபாசத்தே இருக்கணும், அது சம்ஸ்கிருதம் பரிதா உபாசனா சுத்தி சுத்தி நன்னா உபாசிக்கிறாள் அர்த்தம். அந்யூனம் உபாசத்தை குறைய சொல்ல முடியாது, காத்தால பண்ணல மத்தியானம் பண்ணலன்னா உபாசனை அந்த மாதிரி இருந்திருக்கவன். தேஷா நித்யாபியுக்தானாம், நித்திய அபியுக்தானம் எப்பொழுது கூடியுள்ளவர்கள் மயி. நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ கிரந்தங்கள்லாம் அந்த காலத்துல அபியுக்தான் எழுதுவா, அனவல மாமியாட்டோ இல்ல அபியுக்தர் அபியுக்தன் தான், நித்திய அபியுக்தி எப்பவும் பகவானோடு கூடியவன். அதான் பக்தாளுக்கு சொல்ற நித்திய அபியுக்தானாம் மயி நித்திய அபியோகம் காங்கமானாம், என்னிடத்தில் எப்பயும் அந்த சேர்க்கை இருக்கணும் அதையே நினைச்சிருக்கிறவா ஆசைப்படுறவா. அகம் மத் பிராப்தி லட்சணம் யோகம், யோகம்னு என்ன இப்போ மத் பிராப்தி லட்சணம், என்ன அடையக்கூடிய இது இருக்கணும், அடையதல் இருக்கணும் அதான் யோகம். அது அபுனராவர்த்தி ரூபம் க்ஷேமம், இங்கிருந்து விட்டு பிரியாம இருக்கக்கூடிய தன்மை, அப்படிப்பட்ட க்ஷேமத்தையும் ச மகாமி நான் வகிக்கிறேன். எதையோ வாங்கறதுக்கு நான் கேரண்டி அப்படிங்கிறார் இங்க பகவான் சொல்றாரு, பக்தி யோகம் பண்ணு நான் கேரண்டி அப்படிங்கிறாரு இங்க, தான் கேரண்டி கொடுக்கிறார் நீ பெருமை பண்ணு உச்சத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவர் கேரண்டி. இந்த 22வது பத்தியத்துல ஏபி அந்ய தேவதாக பக்தாக எஜந்தே ஸ்ரத்தையான்விதாக தேபி மாமேவ கௌந்தேய எஜந்தி அவிதி பூர்வகம். சரி பகவான் மோட்சத்தை மட்டும் தான் கொடுப்பார், மிச்ச பலன்லாம் வேணும்னா மிச்ச தேவதைகளை போய் உபாசனம் பண்ண போல இருக்கு அப்படின்னு டவுட் இருக்கலாம். சொன்னார் ஏபி அந்ய தேவதாக பக்தாக எஜந்தே ஸ்ரத்தையான்விதாக தேபி மாமேவ கௌந்தே எஜந்தி, அவளை தெரியாது அவள என்னதான் வழிபடுறா என்னதான் உபாசிக்கிறா ஆனா அவள் தெரியல. பாடபேதம் இருக்கலாம், ஏத் பண்ணி தேவதா இருக்கா ஒன்னும் இது இல்ல, ஏத் பண்ணி தேவதா ஏத் பண்ணி தேவதா சந்த சொன்ன பங்கம் வராது, அர்த்தமும் ஒன்னும் வராது, ஏபி அபி தூலா மாத்தி மாத்தி அர்த்தம். ஒரு ஆபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பெரிய பதவியில இருக்கார் சேர்மன் இருக்கார், சேர்மனுக்கு எம்டி எம்பி இருக்காங்கன்னா இப்ப கீழே இருக்க வேலை நினைச்சுப்பா அவளுக்கு மேல இருக்கிற பாஸ் தான் அவளுக்கு முக்கியம், அதுக்கு மேல இருக்கிற பாஸ்க்கு டைரக்டா ஒண்ணு அவசியம் இல்லை, இவளுக்கு ஒழுங்கிட்டு இருப்பா அவள் சொன்னா நான் பண்றேன். அப்ப மேல இருக்கிற அச்சு நினைச்சுப்பான், அதுவும் என்னோட கட்டில தான்டா நினைச்சுப்பான் இல்லையா, நீ ஃபாலோ பண்றதும் எனக்கு பண்ற சர்வீஸ் தான், கம்பெனி பண்ற சர்வீஸ் தான். ஆக்சுவலா ஒருத்த கீழே இருக்கவன் அவனுக்கு மேல இருக்கக்கூடிய பாஸ் சப்பார்டினேட்டா ஒழுங்கா இருக்கான்னா ஒழுங்கா அவன் இவன் ஒழுங்கா இருக்க பட்சத்துல, ஏன்னா பாஸ் திருத்தனம் பண்ணி இவன் திருத்தனம் பண்ணலாம் இல்ல, பாஸ் ஒழுங்கா இருந்து அவனுக்கு ஒருத்தர் ஃபேஸ்ஃபுல்லா இருக்கான்னா அது யாருக்கு ஃபேஸ்ஃபுல்லா இருக்கா, ஆக்சுவலா கம்பெனிக்கு தான் ஃபேஸ்ஃபுல்லா இருக்கான் இல்லையா. அது மாதிரி எனக்கு எனக்கு அடிமையா இருக்கக்கூடிய தேவதைகளை யார் உபாசிக்கிறாளோ ஸ்ரத்தையா அவளும் தேபி மாமேவ கௌந்தேய ஜந்தி, ஆனா என்னன்னா அவிதி பூர்வகம் தெரியாம பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற ஏ அப்பி அங்க என்ன ஏத்துந்தா இருக்கா அதான் அந்நிய தேவதா பக்தாக இல்ல ஏ அப்பின்னு இருக்கு அப்புறம் ஏத்து இருக்கு அந்த என்ன பங்கு இருக்கு பாஷகர் வேக்கணத்துல ஏத்து அப்படிதான் ஆரம்பமே எடுத்துட்டா சரி இங்க வந்து ஏபி அன்னை தேவதா பக்தாக அங்க அப்படியே அங்கேருந்து எடுத்து சொல்ற ஏபி அன்னை தேவதா பக்தாக இங்க பிரிச்சு வர போட்டிருக்கா. ஆக்சுவலா அன்னிய தேவதா பக்தாக ஒரே வார்த்தை பிரிச்சு போட்டிருக்கா, வேறு தேவதைகளுக்கு பக்தா இருக்காளோ ஏது இந்திராதி தேவதா பக்தாக இந்திரன் முதலான தேவதைகளுக்கு பக்தாளா இருக்காளோ கேவல திரைநிஷ்டாக அப்ப இந்திரனுக்கு மேல அவளால் பார்க்க முடியல, ஏன்னா அவ கர்மகாண்டத்திலேயே ஊர் இருக்கா கேவல கர்மட்டாள்னு பேர், அவளுக்கு இந்திரனுக்கும் அந்தரையும் பகவான் இருக்கான்னு அவளை தெரியல அவ பார்க்கல. ஸ்ரத்தையா அன்விதாக ஆனா ஸ்ரத்தையோட கூடி இருக்காவா இந்திராதி நிஜந்தே இந்திராதிகளை உபாசிக்கின்றோ தேபி அவர்களும் பூர்வோக்தன நியாயன சர்வசிய மத் சரீரத்தையா மதாத்மத்வேன முன்னாடி சொன்ன நியாயத்தினால நான் தான் எல்லாத்தையும் தரிசனம் இருக்கேன் எல்லாம் சரீரமா இருந்துட்டு இருக்கு, அதனால எனக்கு சரீரமா இருக்கக்கூடிய மதாத்மத்வேன எந்த சப்தானாம் ச மத் வாசித்வாத்து வஸ்துத மாமேவ யஜந்தே அப்பித்து அவிதிபூர்வகம் யஜந்தே, என்னையே தான் அவர்கள் யஜிக்கிறார்கள் பஜிக்கிறார்கள், ஆனா விதிபூர்வமா இல்ல. இந்திராதீனாம் தேவதானாம் கர்மசு ஆராத்தியதையா அன்வயம் யதா வேதாந்த வாக்கியானி. இப்ப அதுக்கு உண்டான பிரமாணத்தை எடுத்துக்காட்டுற சதுர்ஹோத்தாரோயத்த சம்பதம் கச்சந்தி தேவைகின்னு தைத்திரிய ஆணையத்திலிருந்து இத்தியாதீனி விததி ந தத் பூர்வகம் எந்தே. அதை தெரிஞ்சுக்காம என்ன பண்றேன்னு கேட்டா வெறும இந்திரனுக்காக அந்த இதுன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. வேதாந்த வாக்கிய ஜாத்தமிகி பரமபுருஷ சரீரத்தையா அவசிதானாம் இந்திராதீனாம் ஆராத்யத்வம் விததத் ஆத்மபூதசிய பரமபுருஷஸ்ய ஏவ சாட்சாத் ஆராத்யத்வம் விததாதி. வேதாந்த வாக்கிய ஜாதம்னா வேதாந்த வாக்கிய சமூகம் அர்த்தம். வேதாந்த வாக்கியங்கள்லாம் தெளிவா என்ன சொல்றதுன்னு கேட்டா பரமபுருஷ சரீரத்தையா பரமபுருஷனுக்கு சரீரமா அவஸ்திதானா இந்திராதீனா அவளுக்கு பண்ணக்கூடிய ஆராதனை இருக்கு. அதெல்லாம் வந்து என்ன கேட்டேன்னா எப்படி நம்ம கை கால்லாம் இருக்கு, கைக்கு சந்தனம் பூசி விட்டா அப்படின்னா அது கைக்கு மட்டுமான அது கை இல்லையே, உடம்புக்கு அங்கமா கை இருக்கு, அதையும் மீறி அந்த ஆத்மாக்கு தான் அந்த மகிழ்ச்சி போறது. குழுகுளும் இருக்குன்னு சொன்னா அந்த அந்த சுகம் யாரு அனுபவம் யாருக்கு போறது, ஆத்மாக்கு தான் போறது, கையோடு நிக்கலையே. ஆனா அவளை தெரியல, அவள் நினைச்சுட்டு இருக்கா அந்த கையை மட்டும் பிரீத்தி பண்ணா போறோம்னு அந்த அங்கத்தெல்லாம் பிரீத்தி பண்ணிட்டு இருக்காங்க. சதுர்ஹோதாரஹா அக்னிஹோத தர்ஷ பௌர்ணமாசாதீனி கர்மாணி குருவானா எத்திர பரமாத்மனி ஆத்மதையா அவஸ்திதே சதி சதி ஏவ தச்சரீரபூதைஹி இந்திராதி தேவைஹி சம்பதம் கச்சந்தி. இந்திராதி தேவானாம் ஆராதனானி ஏதானி கர்மாணி மத் விஷயானி இது மாம் சம்பதம் கச்சந்தி இத்தியர்த்தா. அப்படிப்பட்ட யாகங்கள்லாம் சொல்லியிருக்கு இல்லையா, அதை பண்றவா என்ன பண்றானா அவளுக்கு இந்த இதுக்குள்ளெல்லாம் அந்தரியாமியா பகவான் தான் இருக்கான்னு தெரியாம பண்றா. இருந்தாலும் நான் தான் எழுதி கொடுக்குறேன், ஆனால் என் மூலமா அவ வந்து அந்தந்த பலன்களை அவ அடைகிறார்கள். சம்பதம் கச்சந்தினா அந்த இதை அடைகிறார்கள் அர்த்தம். இந்திராதி தேவைகி சம்பதம் அவர்களால் அடையப்படுகிறார்கள். அதாவது என்ன கேட்டா இந்திராதி தேவான ஆராதனானி ஏதானி கர்மானி மத் விஷயானி இவைகள்லாம் ஆக்சுவலா யாருக்கு இருக்கு, எனக்கு உள்ளதாக இருக்கக்கூடியவைகள் அந்த வேதாந்த டெக்ஸ்ட்ல சொல்றது வந்து சொல்லிட்டு அந்த அந்த வாக்கியம் இருக்கணும், அந்த வாக்கியத்துக்கு அர்த்தத்தை கொடுக்குற வேதாந்த வாக்கியத்துக்கு. ஆகும்போது என்னன்னு கேட்டா பூர்வ காண்டத்துல சொல்லிருக்கக்கூடிய யாகங்கள் தான் ஒரே வழி. இப்ப பகவானை ஆராதிக்கிறது தனியா வழி கிடையாது. இப்போ அதான் நம்ம புரிஞ்சுக்கொண்ட விஷயம், பண்ற காரியத்திலேயே அவனை அனுசந்தானம் பண்ணி பண்ணா மோட்சம், பண்ணலன்னு சொன்னா கதாகதம் வழின்னு திருப்பி சொல்றேன். அவ்வளவுதான் விஷயம், அதே கர்மாதான். அந்த கர்மாவையே உங்களுக்கு சொன்ன மாதிரி இது பகவத் அர்ப்பணம், பகவானுக்காக பகவான் அடையிறதுக்காக பண்றேன்ற எண்ணத்தோட பண்ணா மோட்சத்துக்கு போற வழி. இல்ல அதை மறந்துட்டு அந்தந்த பலனுக்காக அந்தந்த தெய்வத்தையும் மட்டும் உபாசிச்சா அந்தந்த பலன் கிடைச்சிட்டு திருப்பி திருப்பி போயிட்டு வரணும் தான் தாத்பரியம் இடத்துல. அதக திரைவித்யாக இந்திராதி சரீரஸ்ய பரமபுருஷஸ்ய ஆராதனானி ஏதானி கர்மானி ஆராத்திய சயேவ இதுன ஜானந்தி. அதனால திரைவித்யாகன்னு சொன்னா அந்த மூன்று வேதத்தை மாத்திரம் அல்லது கர்மகாண்டத்தை மட்டும் படிச்சவா என்ன நினைச்சிருக்கா, இந்திராதி சரீரஸே பரமபுருஷஸே இந்த கர்மாக்கள்னா இந்திரனுக்கு இந்திரன் சரீரமா இருக்கான், யாருக்கு பெருமாளுக்கு, அப்படிப்பட்ட பெருமாளுக்கு இவைகள்லாம் இந்த கர்மா, அவனுடைய ஆராதனத்துக்கு இந்த கர்மான்னு தெரிஞ்சுக்காம ஆராத்திய சயேவ சர்வ கர்ம சமாராத்தியான்னு தேசிகன் சொல்ற மகாரவிபத்துல சர்வ கர்ம சமாராத்தியா ஒரு சம்போதனம், எல்லா எந்த கர்மாவா இருந்தாலும் அதனால ஆராதிக்கப்பட வேண்டியவனே அப்படின்னு சம்போதனம் போடுறது. அது மாதிரி ஆராத்திய சயேவ இதுனா ஜானந்தி என்று அறிய மாட்டார்கள். தேச்ச பரிமித பலபாகினா செவனஸ்வபாவாக சவந்தி. அவ என்ன பண்றா, ஸ்லிப்பாரான்னு சொன்னா என்ன பத்தி தெரிஞ்சுக்காதனால அவ அப்பயும் புகுந்துடுறா, திருப்பி மத்தியிலிருந்து பார்க்கறா இப்படி இருந்துருக்கான்னு சொல்ற. 24 அஹம் ஹி சர்வ யஜ்ஞானாம் போக்தா ச பிரபுரேவ ச அதுமாம் அபிஜானந்தி தத்வேன அத செவந்தி தே. அகம் ஹி சர்வ யஜ்ஞானம் போக்தா, உண்மையில பார்த்தா நான் தான் அனைத்து யஜ்ஞங்களுடைய போக்தா, எல்லாம் என்னதான் சேர்றது. ஆக்சுவலா அக்னி அக்னி வந்து ஃபர்ஸ்ட் கேரியர், கொண்டு போய் அவார்டு கொடுக்குறான், அவளுக்கு அந்தரியாமையா இருந்து நான் தான் எல்லாத்தையும் சாப்பிட்றேன் புஜிக்கிறேன், நான் தான் பிரபு, நான் தான் அதுக்கு லார்டு. நது மாம் அபிஜானந்தி, என்ன தெரிஞ்சுக்காம என்ன பண்றா, தத்வேன அத தத்வேன ந அபிஜானந்தி, தத்துவமா என்ன தெரிஞ்சுக்காதனால செவந்தி, செவந்தினா நழுவுகிறார்கள் விழுகிறார்கள் அர்த்தம். அச்சுதனுக்கு அதுதான் செவத்தே நச்சாவையத்தின்னு சொல்லுவேன். பிரபு ஏவச்ச தத்திர தத்திர பலப்பிரதாதாச்ச அகமேவ இத்தியர்த்தா, நான் தான் பிரபு, அங்கங்க பலத்தை கொடுப்பவனும் நான் தான், அவரவர் விதி வழி அடைய நின்றனர் அழுவாருடைய பாசுரம் இங்க அனுசந்தானம் பண்ணலாம். அவரவர் இறையவர் குறைவில் இறையவர் அவரவர் விதி வழி அடைய நின்றனவே. நான் தான் கொடுத்தா பெருமாள் தான் கொடுத்தா கூட அவருக்கு அவன் பட்டுவாடா பண்ணும். உங்களுக்கெல்லாம் எங்க கிடையாது அங்கே போய் வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவார். அதனால எங்கே போய் உபாசனும் அங்கேயே போய் வாங்கிக்கோங்கன்றுவார். ஆனால் வரும், வராமல் இருக்காது, அங்கே போய் வாங்கிக்கணும். அது மாதிரி அஹோ மகதிதம் வைச்சித்திரம் எத்து ஆச்சரியப்படுறார். என்ன ஒரு அப்படியே சொன்னதுக்கு இதுதான் இங்கே. அஹோ மகதிதம் வைச்சித்திரம் எத்து ஏகஸ்மினேவ கர்மணி, ஒரே கர்மா தான். என்ன ஆச்சரியம் பாருங்க, ஒரே கர்மா வர்த்தமானாக சங்கல்ப மாத்திர பேதேன, ஒரே கர்மாவில் இருக்கக்கூடியவா சங்கல்ப மாத்திர பேதேன, சங்கல்பத்தை மாத்திரம் சங்கல்ப மாத்திரம் தான் வித்தியாசம். அதுல கேச்சித்து அத்தியல்ப பலபாகினக சவனஸ்வபாவாக ச பவந்தி. அந்த சங்கல்பத்தை பகவானத்துல கொடுக்காம தனக்காக பண்ணிக்கிறவா அல்பமான பங்கு எடுத்துக்கிறா. கேச்சன அனவதிக்க அதிசய ஆனந்த பரம புருஷ பிராப்தி ரூப பலபாகினக அபுராவர்த்தினக பவந்தி இது ஆக. அப்ப சொல்ற யாரெல்லாம் ஒழுங்கா சங்கல்பம் பண்ணி ஸ்வயமேவ பகவான் ஸ்வயமேவ காரயதி, நான் ஒன்றும் பண்ணல எல்லாம் பகவானே பண்றேன், அது பகவானுக்காக ஏற்பட்டதுன்னு சொல்லி யார் பண்றாளோ அவளுக்கு அந்த அனவதிக அதிசயமான பரமபுருஷ பிராப்தியானது அவளுக்கு கிடைக்கிறது, திரும்புவதில்லை, நச்ச புனராவர்த்தத்தைன்னு சாதிக்கிறார். அதுக்கு சொல்றார் யாந்தி தேவபிரதா தேவான் பித்ருன் யாந்தி பித்ருபிரதாக பூதானி யாந்தி பூதேஜியாக யாந்தி மத்யாஜினபி மத்யாஜினோபி மாம்னு. தேவபிரதாக தேவான் யாந்தி, தேவதைகளை வழிபடுறவா அந்தந்த உலகங்களுக்கு போய் அந்த பலன்கள் அடைகிறார். பித்திருக்களை உபாசிக்கிறவா அவள் அடைகிறார், பித்ருலோகத்துக்கு போறார். பூதானி யாந்தி பூதேஜியாக, அல்லது பூதகணங்கள்லாம் வேதத்தை சொல்லியிருக்கு, அப்படிப்பட்ட பூதகணங்களை ஆராதிக்கிறவா அங்க போறார். ஆனா என்ன ஆராதிக்கிறவன் என்னிடத்தில் வருகிறான் அப்படின்னு சொன்னார். அவனுக்கு நோ ரிட்டர்ன். ரதசப்தா சங்கல்ப வாச்சி, இந்த இடத்துல போட்டுட்டார் ரதம்னா சங்கல்பம், சங்கல்ப வாச்சி குடிக்கிறது. தேவபிரதாக தர்ஷபௌர்ணமாதாதிபிஹி கர்மபிஹி இந்திராதீன் யஜாமஹ இது இந்திராதி யஜன சங்கல்பாக. என்ன பண்றாம இந்த தர்ஷபூர்ண மாதம்னா இருக்கணும், இந்த கர்மாக்கள்னால் இந்திரனை பிரீத்தி பண்ணுகிறேன், இந்திரனுக்காக இந்த யாகத்தை பண்ணுகிறேன் சங்கல்பம் பண்றானோ அவன் தான் அந்த தேவபிரதாகன்னு அர்த்தம். அவன் என்ன பண்றான், இந்திராதி தேவான் யாந்தி, இந்த லோகத்துக்கு போய் அடையிறான். அவளோட போய் உட்காந்து இருந்துட்டு திரும்பி வரான். ஏச்ச பித்ருஜாதிபிஹி பித்ரு யஜாமஹ, பித்ருக்கு உண்டான யஜ்ஞங்களால பித்ருக்களை யார் யஜிக்கிறார்களோ அவன் என்ன பண்றா, பித்ரு யஜன சங்கல்பாக தே பித்ருன் யாந்தி, அவர்கள் பித்ருலோகத்தை அடைந்து அங்க இருக்கா. ஏச்ச யக்ஷ ரக்ஷ பிசாச்சாதீனி பூதானி யஜாமஹ இது பூத யஜன சங்கல்பாக, இவாள்லாம் ஆராதிக்கிறேன்னு யார் பண்றாளோ அவன் அந்தந்த லோகத்துக்கு போய் அந்தந்த பூதங்களை அடைகிறார். ஏது ஏதுன்னு போட்டதுனால அந்த டிஃபரன்சியேஷன் காட்டுறார். ஏது அப்படின்னா எவர்களோ அப்படின்னு அர்த்தம் மாறுது. தைஹி ஏவ யஜ்ஞி, அதே யஜ்ஞங்கள் தான். சொன்ன மாதிரி தனியா ஒண்ணு வேற ஆராதிக்கிறதுக்கு இதுவே இல்லை, அதே யஜ்ஞங்கள் தான். தைரேவ யஜ்ஞி தேவபித்ரு பூத சரீரகம் பரமாத்மானம் பகவந்தம் வாசுதேவம் யஜாமஹ, அந்த தேவ பித்ரு பூத இவைகளுக்கு ஆத்மாவா இருக்கக்கூடிய பகவான் பரமாத்மா இருக்கானே அவன் யார், வாசுதேவம் யஜாமஹ, அவனை யஜிக்கலாம் என்று மாம் யஜந்தே, என்னை குறித்து யார் அவ யாகம் பண்றாலோ தே மத் யாஜினஹ மாமேவ யாந்தி, அப்ப என்னை குறித்து யாகம் பண்ணதுனால அவ என்னையே அடைகிறார்கள். மாமேவ யாந்தி, என்னையே அடைகிறார்கள் அர்த்தம். தேவாதி பிரதாக தேவாதின் பிராப்திய தைஹி சக பரிமிதம் போகம் புக்வா தேஷா விநாச காலே தைஹி சக வினஷ்டாக பவந்தி. அப்ப தேவாதி விதம் என்ன பண்ண கேட்டா, அவளை குறிச்சு அங்கங்க யோகத்தை போய் அடைஞ்சு அந்த பரிமிதமான போகத்தை அடைஞ்சு எப்ப அதுக்கு ஒரு நாசம் ஏற்படுமோ, அப்ப திருப்பியும் வந்து நாசம் சொன்னா நாசம் ஒன்றும் கிடையாது, திருப்பியும் இந்த பூலோகத்தை வந்து பார்க்க வேண்டியதுதான். மத்யாஜினகத்து மாம் அநாதி நிதனம் சர்வஜம் இல்லையா, என்ன என்ன என்ன குறிச்சு யாகம் பண்றவா, அநாதி நிதனம் சர்வஜம், எனக்கு வந்து ஆம்னிஷியன்ட் அனைத்து மறிந்தவன், சத்திய சங்கல்பம் என்னுடைய சங்கல்பமானது பொய்க்கே பொய்க்காது, அப்படி அனவதிக அதிசய அசங்கேய கல்யாண குணகண மகோதி, அனவதிக அதிசய ஆனந்தம் எல்லா இடத்துலயும் அவர் போட்டுவர். ஏன்னா பகவானை பத்தி சொல்லணும்னு நினைச்ச உடனே பாஷ்யக்காரருக்கு பதங்கள் அப்படியே வந்து போட்டோம். பிராப்பிய புனக நிவர்த்தந்தே இத்தியர்த்தா, மறுபடியும் அவர்கள் திரும்புவதில்லை என்று அர்த்தமார்த்தம். மத்யாஜினாம் அயம் அப்படி விசேஷ அஸ்தி ஆக. இப்ப அந்தந்த தேவதைகளுக்கு கேட்டா ஸ்ட்ரிக்ட ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஆனா என்ன என்ன குறிச்சு பக்தி செலுத்துறவாளுக்கு ரொம்ப, ஏன்னா பரம சௌலபியன் பரம சுலபன். அதனால என்ன பண்ண கேட்டா, பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சிதி ததகம் பக்தி பகிருதம் அஷ்ணாமி பிரயதாத்மனஹா அப்படின்னு போட்டுட்டார். என்னன்னா எவனொருவன் பக்தியோடு கூட, அது ரொம்ப முக்கியம், மத்யாஜினானா எண்ணெய் கொடுத்து எண்ணெய் எஜிப்பவர்களுக்கு மை மை போலவே அர்த்தம், என்ன பின்பற்று என்ன என்ன வழிபடுறவாளுக்கு அர்த்தம். அவளுக்கு இந்த விசேஷமும் இருக்கு. இது அர்ச்சா ஆத்திர பண்ணக்கூடியதுக்காக ஒரு நாள் இதுல ரொம்ப சூட்சமான அர்த்தம் இருக்கு. ஒருத்தர் கேட்டார், தர்மசாஸ்திரம் ஆசிரியர் ஒருத்தர் கேட்டார், சந்தியாவனம் பண்றதுக்கு என்ன ஜலம் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டார். சந்தியாவந்தனம் பண்றதுக்கு பூமி ஸ்பர்ஷம் இல்லாத ஜலம் எடுத்துக்க கூடாது. பூமி ஸ்பர்ஷம்னா கிணறு இல்ல குளம் கொட்டை இல்ல நதி, இப்படிப்பட்ட ஜலங்கள் எடுத்துதான் சந்தியாவந்தனம் பண்ணணும். அப்ப நம்ம இப்ப இருக்கிற இதுல அதெல்லாம் கிடைக்கல இப்போ. அப்பனா என்ன பண்ணலாம் கேட்டா, சரி ஆத்துல என்ன கோயால ஜலம் வந்து கோயால ஜலம் எடுத்து பண்ணு, தப்பு இல்லை, ஆனா கர்மா விடாது. என்ன ஜலம் கிடைக்கிறதோ அதுல சந்தியாவனம் பண்ணு. சரி கோயில் ஜலத்துல பண்ணிட்டு இருக்கான், ஆனா ஆத்துல ஜம்முன்னு கணந்து இருக்கு, ஜலம் ஜம்முன்னு இருந்துட்டு இருக்கிறதுல அதை பயன்படுத்தாம கோயால பிடிச்சு பண்ணானா அது தப்பு. இதா சாஸ்திரமான என்ன பண்றதுங்க கேட்டா, எக்ஸம்ஷன் கொடுக்கறது. ஏன்னா எப்படியாவது கர்மா பண்ண வைக்கணும், இல்லடி என்ன பண்ணுவான், பண்ண முடியாத பாவல்தான், நீ ஜாலியா இருப்பா, நீ தண்ணி வரல குளிக்காம பண்ணலாம், எல்லாத்துக்கும் எக்ஸம்ஷன் இருக்கு. எங்கேயோ பிரயாணம் பண்ணிட்டு பேசிட்டு இருந்தேன், ஜலமே இல்லைன்னா சுத்தமான மண் எடுத்துக்கிட்டு அருகே விடலாமா, அப்படியே ஸ்மிருதியில போட்டிருக்கு அப்படின்னாரு. அந்த சமயத்துக்கு அருகே விடணும் அவ்வளவுதான், ஜலம் கிடைக்கலாம் மண் வச்சு கூட விடலாமா அந்த. அப்ப என்ன சொல்றதுன்னு கேட்டா, எப்படி நீ பண்ணா போறோம், ஆனா எல்லாம் இருக்குச்சு, நீ வந்து வெறுமை இது பண்ணேன்னு சொன்னா அது கிடையாது. அப்ப எக்ஸப்ஷன் வந்து எக்ஸப்ஷன் போது மட்டும்தான். சரி இப்ப பழம் பத்திரம் புஷ்பம் பழம் சொல்லிருக்காரு, போரும்பா டெய்லி ஒரு துளசி ஏதோ ஒரு பழம் பிரமாணம் வச்சா போறோமா, அப்படி இல்ல, நீ என்ன சாப்பிடறதுக்கு பிளான் பண்றீங்க அட்லீஸ்ட் அதிகார பிரமாணத்துக்கு பண்ணணும். இல்லையா என்ன கிடைக்கிறதோ அன்னைக்கு அதை பண்ணிட்டு சாப்பிடணும் தாத்தனமே தவிர, அவர் ரொம்ப கேட்கறது இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணக்கூடாது தாத்தம் இதுக்காக. அதனால பழம் பத்திரம் தான் அர்த்தம்னா அன்னைக்கு என்ன இருக்கும், அம்பரீஷ் என்ன பண்ணா அன்னைக்கு துவாதசிய பாலனை பண்ணோம், ஜலந்தான் ஜலத்தை சமைச்சு ஜலத்தை சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு, பாலன ஆயிட்டு. நம்ம என்னவோ பகவானுக்கு கொடுக்கணும்னு தாத்பரியம் அது. எதை எனக்கு பக்தியா கொடுக்கிறானோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்ற. சர்வ சுலபம் பத்திரம் வா புஷ்பம் வா பலம் வா தோயம் வா. சர்வ சுலபம் இது மாம்பு விசேஷமா போகும். சர்வ சுலபமா இருக்கக்கூடிய பத்திரம் இல்ல அந்த பத்திரமே அந்த இலையே, இப்போ துளசி தான் அது ரொம்ப, துளசி ரொம்ப சிரமப்பட வேண்டாம், அந்த காலத்து இந்த காலத்து வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆற்றுல எங்கேயும் வச்சுக்கிறதுல எங்கேயா போய் கடையில் இடையே வாங்கி வந்துருக்கோம், அதுலேயே இதெல்லாம் வாங்கினா கூட அப்படியே எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது, அது அட்லீஸ்ட் ப்ரோக்ஷணமான பண்ணி தான் எடுத்துக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் பிளாஸ்டிக் கவரில் போட்டு வாங்கி அவள் வாங்கி தான் வாங்கினது ஃப்ரிட்ஜில் வச்சுடுறோம், திருப்பி அத்தனை காலத்தில் அப்படியே எடுத்து அப்படியே போட்டுன்னு பண்ணிட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் ஒரு ப்ரோக்ஷணமான பண்ணி அதை சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். அப்படி சர்வசுலபமாக கிடைக்கக்கூடிய பத்திரம் அது துளசி தான் முக்கியமா பிரதானமா. இங்க ஒரு இலை இல்ல புஷ்பம், என்ன புஷ்பம் கிடைக்கிறது, பாரிஜாத்தமோ ஏதோ ஒன்று ஆத்துல இது பண்றது, இல்ல பழம் வாழைப்பழம் ஏதோ ஒரு பழம், தோயம் வா அல்லது ஜலம். பக்தியா மே பிரயச்சதி, எனக்கு எவன் கொடுக்கிறானோ அத்தியர்த்தம் அத்தியர்த்த மத் பிரியதையா தத் பிரதானேன வினா ஆத்ம தாரணம் அலபமானதையா. ஐயோ நீ பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்ற ஒரு பதவதற்கு, அதோடு கூட எவன ஒருத்த சமர்ப்பிக்கிறான், ஐயோ இதான் கிடைச்சது இன்னைக்கு அப்படின்ற ஒரு பாவம் இருக்கணும் இல்லையா. அப்படி இதுதான் அந்த கதைகள்லாம் சொல்றது, நமக்கு கதைகள்லாம் உண்மையா பொய்யான்றது கிட்டோம், அந்த பாவத்தை பார்க்கணும். ருக்மிணி சத்தியபாமா கதையில வருதுன்னு அவன் என்ன பண்றான், மொத்தத்தையும் நகையெல்லாம் வைக்கிற வெறும் துளசிதான் வைக்கிற அவர், ஒரு துளசி இலையானது பத்திரமானது அவ்வளவும் அதை சரி கட்டுறது. ஏன்னா அந்த பக்தின்ற வெயிட் அதுல இருக்கு, அங்க நகையோட வெயிட் மாத்திரம்தான், இங்க பக்தியோட வெயிட் இருக்கு. அதெல்லாம் தான் நம்ம அந்த கதைகள்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள். ததேக்க பிரயோஜனகா யோமியம் பத்திராதிக்கம் ததாதி, அதே இல்லையா அந்த பிரயோஜனமாவே எவர்கள் அதெல்லாம் கொடுக்கிறார்களோ தஸ்ய பிரயதாத்மனஹா, பிரேதாத்மா என்ன பண்ண பிரதானைக்க பிரயோஜனத்த ரூப சுத்தியுக்த மனசகா. பிரேதாத்மனாக சொன்னா அதை கொடுத்து அதனால ஒரு சொரூப சுத்தியா இருக்காரணும் அப்படி அதோட கூடிய ஆத்மாக்கள் அவர்கள் தத்து ததாவித பக்தி உபகிருதம் இருக்கணும். பா விட்டு போயிடுது உபகிருதம் இல்ல இல்ல பா இல்ல இதுல உபகிருதம் இருக்கணும் அந்த அகம் அப்படி பக்தியோடு கூட இருக்கிறவா அகம் நான் யாரு சர்வேஸ்வரா நிகில ஜெகதுதய விபவ லயலீல அவாப்த சமஸ்த காமக சத்தியசங்கல்ப அனவதிக அதிசய அசங்கேய கல்யாண குணகுணக ஸ்வாபாவிக அனவதிக அதிசய ஆனந்த ஆனந்த ஸ்வானுபவே வர்த்தமான அப்படி மனோரத பத தூரவர்த்தி பிரியம் பிராப்பிய இவ அஷ்ணாமி போட்டுனர். நான் யாரு சர்வேஸ்வரன் எனக்கு ஒண்ணு இல்லாம போய் மட்டும் கேட்கலப்பா அப்படின்ட்டு நான் கமாண்ட் பண்ணா எனக்கு சர்வேஸ்வரன் எது வேணா அடையக்கூடியவன். நிக்கில ஜகதுதய விபவ லயலீலா மொத்தத்தையும் படைச்சு அழிக்கிறது நான் தான். அவாப்த சமஸ்த காமக எனக்கு அடை ஆசை ஒண்ணு கிடையாது. ஆக்சுவலா என்ன தாத்பரியம் கிட்ட ஆசைன்றது கிடையாது, நம்மள மாதிரி ஆசை கிடையாது. அல்லது அனைத்து விதமான ஆசைகளையும் பூர்த்தி அடைந்தவன் அர்த்தமா இருக்கு. அப்படி சத்திய சங்கல்பாக நான் சங்கல்பம் பண்ண வச்சுக்கோ நிச்சயமா வந்து சேர்ந்துடும் அப்படிப்பட்ட ஆளு. அனவதிக்க அதிசய அசங்கேய கல்யாண குணகணக அப்படிப்பட்ட குணங்கள்லாம் உடையவன். சுவாபாவிக அனவதிக்க அதிசய ஆனந்த ஸ்வானுபவே வர்த்தமானக அந்த ஆளுலே கண்ணுன்ற என்ன பண்றான் உட்காந்து படுத்துட்டு கட்டவரில் போட்டு சூப்பிட்டு இருக்கான். ஏன்னா அது ஆனந்தம். அப்படி தன்னைத்தானே சுவைத்துக் கொண்டிருக்கக்கூடியவன் தன்னுடைய அனுபவத்தில் இருக்கக்கூடிய வெளில போய் அனுபவத்தை தேட வேண்டிய விஷயமே இல்லை. அப்படி ஸ்வானுபவே வர்த்தமானக அப்படி இப்படி இருந்தாலும் எனத்தவோ காணாத கண்டாவே வந்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறான். அப்படி இருக்கக்கூடிய நான் அவன் கொடுக்கக்கூடிய பத்திரம் புஷ்பதெல்லாம் அப்படியே ஓடி வந்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறான். மனோரத பத தூரவர்த்தி பிரியம் பிராப்பி அஷ்டாமி ஏதோ ஆசைப்பட்டு கிடைக்காத ஒரு விஷயம் கண்ணில் கிடைச்சா மாதிரி ஓடி வந்து அதை ஏற்றுக்கொள்கிறேன்றதுக்காக அழகா சாதிக்கிறார். யதா உக்த மோக்ஷ தர்மே மோக்ஷ தர்மத்திலேருந்து ஒரு இதை காட்டுற யாஹா கிரியாக சம்பிரயுக்தாக சிஹு ஏகாந்த கத புத்திபிஹி தாஹா சர்வாக சிவசா தேவ பிரதிகண்ணாதி வைஸ்வயம் தலையால் வாங்கிக்கிறான. எதை கொடுத்தனா பிரம்மாண்டம் பண்ணா கிடைக்காதத சுதாமா என்ன பண்ணா அவள் தான் கொண்டு போனான். அதுவும் இறந்து வாங்கி அந்த அவளை வந்து ஏதோ முடிச்சு போட்டு பூச்சி போட்டுலாம் இருக்கும் ஒன்றமோ அந்த வண்டு கண்டு அவளை போட்டு போய் கொண்டு கொடுக்குறான். அதை போய் என்னமோ நாலு நாள் பட்டினி இருந்த மாதிரி வாங்கி கிருஷ்ணன் சாப்பிடும் இல்லையானா கிருஷ்ணன் கிட்ட இருந்தாலும் எத்த கொடுத்தாலும் அதுக்கு அடுத்தே சொல்லப்படுறாரு எனக்கு யாரும் துவேஷிகள் யாரும் கிடையாதுன்னு சொல்லப்படுறாரு. அப்படி ஒரு பகவானுடைய ஒரு வாத்சல்யம் அதுக்காக அப்படி போட்டுட்டார். யஸ்மாத் ஞானினாம் மகாத்மனாம் வாங்மனதா கோச்சர அயம் விசேஷ தஸ்மாத் தம்ச ஞானி பூத்வா. இதனால இந்த ஞானிகளுக்கெல்லாம் ஒரு விசேஷம் உண்டு இல்லையா. அதனால நீ என்ன பண்ண தம்ச ஞானி பூத்வா உக்த லக்ஷண பக்தி பாரா பார அவனதாத்மா ஆத்மீயா. இப்படிப்பட்ட இதெல்லாம் என்ன பக்திக்கு லட்சணம். இப்படிப்பட்ட பக்தியே பாரமா இருந்துட்டு பக்தி பக்தி ஏன் பாரமா இருக்கணும் கேட்டா அப்பதான் தலை தாழும். நமக்கு ஏன் தலை தாழ மாட்டேங்கிறதுனா அகங்காரம் ஜாஸ்தியாக்கனால இப்படியே தான் இருக்கு. சில பேர் கொஞ்சம் இது வந்தா பார்க்க மாட்டேன் குள்ளமா இருந்தா கூட பார்க்க மாட்டேன்றா. அவ வசரத்துக்கு யார் இருக்காலும் அவள் தான் பேசுறா. அந்த மாதிரிலாம் கூட இருக்க விசித்திரமா பீப்புள். அப்ப ஏன் கேட்டா அகங்காரம் ஓங்கி இருக்கு. ஆனா பக்தின்னு ஒண்ணு இருந்ததுன்னா மன்ன மேல உட்காந்து என்ன பண்ணா அப்படியே அமுத்தம் அவளோட பார்வை எல்லாமே தாழ்ந்து இருக்கு. அப்படிப்பட்ட பக்தி பார அவனதாத்மா ஆத்மீய கீர்த்தன யதன அர்ச்சன பிரணாமாதிக்கம் சததம் குருவானக லௌகிக்கம் வைதிகம் ச நித்திய நைமித்திகம் கர்ம ச இத்தம் குரு இத்தியாக எல்லாமே இல்லையா. அதுவா சதிச்சு நானும் அற்று பிதற்றமே பெருமை தெரிந்து பெருமையும் நானும் தகுந்தேன். அழுவர் பகவான் அர்ச்சனை வரைஞ்சு பெருமை நானும் வெக்கப்படக்கூடாது கூட பெருமையும் படக்கூடாது. பெருமையும் நானும் தகுந்து பிதற்றமின் பேதமே தீர்ந்தேன்னு மூணாம்பத்துல சொல்ற எல்லாத்துக்கும் ஆழ்வாருடைய இது வந்து மொத்தத்தையும் காட்டலாம். அப்படி எழுதி கரலத்தையும் தடகுட்ட மூணு அது அந்த ஒரு இது இருக்கு பயிலும் சொல்றதுல மொத்தி முன்னாடி ஒரு நினைக்கிறார் அதுல வருது எல்லாமே. அதுல அப்படி சொல்றார் அங்க சொல்லத்து என்னன்னு கேட்டா கீர்த்தன யதன அர்ச்சன பிரணாமாதிக்கம். கீர்த்தனம் பண்ணலாம் எத்தனம்னா போய் சேவிக்கிறது இத்தியாதிகள்லாம் அர்ச்சனம் பண்றது அப்புறம் பிரணாமம் பண்றது சததம் குருவானக லௌகிகம் வைதிகம் இதை சொல்லிண்டே இதுதான் இஸ்கான்லாம் ஃபோர்ஸ் பண்றான் என்ஃபோர்ஸ் பண்றான் அவன் அவ பாருங்க எப்படி பேக் கையில வச்சுட்டு இருக்கா, எங்க பஸ்ல போனா எதுல போனாலும் மடுக்க வைக்கப்படாம சொல்லிட்டே இருக்கா பாருங்க. நமக்கே கூட கூச்சமா இருக்கலாம், எல்லாத்தையும் திருமணம் செஞ்சு நெத்திட்டு போது அவளுக்கு கூச்சமா இருக்கு. ஆனா அவ என்ன பண்ண இஷ்டம் பாருங்க, நம்ம போய் பார்க்கணும். அதாவது நம்ம ஸ்ரீ வைஷ்ணவால் ஒன்றும் சந்தேகம் இல்லை, நல்ல வசதியான ஒரு சம்பிரதாயம் எல்லாம் ரைட்டு தான். ஆனா நம்ம நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்றதே இல்லை, பாவம் நம்ம கிட்ட இல்லை, வெறும் வரட்டு விஷயங்கள் நிறைய இருக்கு. அப்ப மேல்கோட்டில் போய் பார்த்தா ஆச்சரியமா இருக்கு, அங்கேயே உட்காந்து இருக்கான் அந்த அந்த இஸ்கான் பக்தன். 2 hours அந்த சன்னதிக்கு வாசல்ல உட்காந்து மாதிரி ஜபம் பண்ணிங்க இருக்கான். நம்ம யாரும் போய் ஒரு நிமிஷம் ஏதாவது போன் பேசுவோம், பண்ணிட்டுருக்கா பண்றா நிறைய அவகிட்ட அந்த இது இருக்கு, பக்தின்றத நம்ம பார்த்து கத்துக்கணும். அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு சம்பிரதாயம், அழிவார் பார்த்துட்டு கிளியா தெரியுது. அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. இன்னைக்கு நமக்கு என்னமோ ஒரு ஒரு சியூடோ இது வந்துருது, அதனால நமக்கு நம்மளால நம்ம சம்பிரதாயத்தை போல்டா வைக்கப்படுறோம், இல்லைன்னா இதுவா இருக்கு ஃபாலோ பண்ண முடியாது. எத் கரோஷி எதஷ்னாசி எஜ்ஜுகோஷி ததாசி எத் எத் தபஸ்தசி கௌந்தேய தத் குருஷ்வ மதர்ப்பணம். 27 எப்படி பண்ணலான்னு கேட்டால் அது சொல்றார், எதை எதெல்லாம் பண்றியோ, எதை பண்றியோ, எதை அஷ்னாசி எதை சாப்பிட்றியோ, எத் ஜுகோஷி இல்லை யாக யஜ்ஞங்கள் பண்றியோ, ததாசி எத் தானமாக அது கொடுக்குறியோ, எத் தபஸ்தசி என்னென்னலாம் தபஸ் பண்றியோ, கௌந்தேய மதர்ப்பணம் தத் குருஷ்வ எல்லாம் அர்ப்பணமாக பண்ணு. கிருஷ்ணா இது கிருஷ்ணான்னு சொல்லிட்டே கொடுங்க, சாப்பிட்டாலும் கோவிந்தா இது சொல்லே சாப்பிடு அப்படிங்கிற என்ன விசேஷம் கேட்டா பாஷ்யகாரர் சொல்றார், எது தேக யாத்ராதி சேஷபூதம் லௌகிகம் கர்ம கரோஷி. லௌகிக கர்மன்னா உடனே ஓ லௌகிக கர்மம் நம்ம தேவையான காரியம் பண்ணலாமு கேட்டா அப்படி இல்ல, தேக யாத்திரைக்கு தேவையா இருக்கக்கூடிய பண்ணிதான் சில கர்மாவை அப்படிப்பட்ட கர்மான அர்த்தம் வந்துட்டுல. ஏன்னா பக்தனை நம்ம போய் என்ன போய் பண்ண போறாங்க, லௌகிக்க ஒன்றும் பண்ண போறது இல்லை, ஆபீஸ் போறானோ ஒண்ணும் போக போறது இல்லை, எப்ப பாரு கர்மா சேர்ந்துட்டு இருக்கான். இதுதான் சில காரியங்கள் பண்ண வேண்டியிருந்ததுன்னா அப்படிப்பட்ட லௌகிக கர்மாவையும் எச்ச தேக தாரணாய அஷ்னாசி, தேகத்தை தரிச்சிருக்கு. ஏன்னா தேகத்தை விடக்கூடாது, நம்ம ஆத்மஹத்யான்றது சாஸ்திரத்துல நிஷித்தம் பண்ணக்கூடாது. அப்ப அந்த தேகத்தை தரிச்சுக்கிற அளவுக்கு சாப்பிடணும் அட்லீஸ்ட். அப்படி தேக தாரணாய அஷ்னாசி சாப்பிடுகிறாயோ, எச்ச வைதிகம் ஹோம தான தப பிரபிருதி நித்திய நைமித்திகம் கர்ம கரோஷி தத் சர்வம் மதர்ப்பணம் குரு குருஷ்வ. வைதிகமா சொல்லப்பட்ட ஹோமம் என்ன, தானம் என்ன, தபஸ் என்ன, நித்திய நைமித்தி அது எல்லாத்தையும் எனக்கு அர்ப்பணமா பண்ணு. அர்ப்பியதே இது அர்ப்பணம், அர்ப்பணம்னா என்ன, அர்ப்பிக்கப்படுகிறது அர்ப்பணம் பெயர். சர்வஸ்ய லௌகிகஸ்ய வைதிகஸ்ய கர்மணஹ கர்த்ருத்வம் போக்திருத்வம் ஆராத்யத்வம் ச யதா மை சர்வம் சமர்ப்பிதம் பவத் ததா குரு. அந்த ஒரு ஒரு கர்மாக்கும் ஒரு கர்த்தா இருக்கான், அதுக்கு போக்தா இருக்கான், அதுல ஆராதிக்கப்படணும் இருக்கான். அந்த கர்த்தான்றவன் பண்றவன், போக்தான்ற அதனால அடையக்கூடிய பலனை அனுபவிக்கிறவன், ஆராத்தியன்னா அதனால அந்த கர்மாலும் ஆராதிக்கப்படக்கூடியவன். எல்லாமே எல்லாத்தையும் என்னிடத்துல சமர்ப்பணம் பண்ணு. ஏதது உக்தம் பவதி யாகதானாதிஷு ஆராதிதையா பிரதீயமானாம் தேவாதீனாம் கர்மகர்த்துஹு போக்துஹு ததச்ச மதியதையா மத் சங்கல்பாயத்த ஸ்வரூபஸ்திதி பிரவர்த்தித்தையா ச மையேவ பரமசேஷினி பரமகர்த்தை துவாம் ச கர்த்தாரம் போக்தாரம் ஆராதகம் ஆராத்தியம் ச தேவதாஜாத்தம் ஆராதனம் ச கிரியாஜாத்தம் சர்வம் சம்பய. யாகதானாதிஷு எல்லா கர்மாக்கள்லையும் ஆராத்தியதையா, ஆராத்தியதையானா ஆராதிக்கப்படுபதாய், பிரதீயமானம் தேவாதீனம் நேராக பார்த்தா வச்சுக்கோங்க, அவள் தான் அவளுக்கு வச்சு யாகம் இருக்கு. இந்த யாகத்துக்கு யார் ஆராத்தியன்னு கேட்டா ஸ்ருதியில பார்த்தா ஒரு குறிப்பிட்ட தேவதையை குறிச்சு இருக்கு, பெருமாள்னு பிரத்யட்சமா இல்லை. அப்படி தேவாதீனம் கர்ம கர்த்துகு போக்துகு தவச்ச மதியதையா அப்படி இருக்கணும், அந்த கர்மாவை பண்ணக்கூடியவன் போக்தா இத்தியாதியில இருக்கணும். அப்படி உன்னுடைய போக்துவனா நீ, பண்டவனான நீ, விஜிப்பனான நீ, மதியதையா மத் சங்கல்பாயத்த ஸ்வரூபஸ்திதி பிரவர்த்தித்தையா ச மையேவ பரமசேஷினி. மதியதையா எல்லாம் என்ன சேர்ந்தது, என்னுடைய சங்கல்பத்தினாலதான் ஸ்வரூபம் என்ன, ஸ்திதி என்ன, பிரவிற்த்தி என்ன, எல்லாம் எப்படி இருக்கு, என்னுடைய சங்கல்பத்தினால இருக்கிறதுனால மையேவ பரமசேஷினி, என்னிடத்திலேயே பரமகர்த்தரே, நான் தான் பரமகர்த்தா. இப்ப நம்ம கர்த்தத்துவம் உண்டு, கர்த்தா சாஸ்திரார்த்தத்தை பார்த்தோன்னா சிம்மசூத்திரம் இருக்கு. இப்ப சாங்கியத்துல ஒத்துக்கல, ஜீவாத்மாக்கு கர்த்தத்துவம் கிடையாது. அத்வைத்தத்திலையும் டெக்னிக்கலா பார்த்தா கர்த்தா கிடையாது. கர்த்தா கர்த்தத்துவம் என்னன்னு கேட்டா ஒரு காரியத்தை பண்ணக்கூடிய சக்தி, ஒரு ஒரு இது எபிலிட்டி, ஃபேக்கல்டி டு டூ சம்திங். நமக்கு கர்த்தத்துவம் உண்டு, கர்த்தத்துவம் உண்டு, நம்ம காரியத்தை பண்ணக்கூடிய சாமர்த்தியம் நமக்கு இருக்கு. அதுதான் அச்சேதனத்துக்கும் நமக்கு வித்தியாசம். இப்ப இந்த டெஸ்க் எடுத்துனோம்னா இதுக்கு ஞாத்திரத்தும் கிடையாது, அறிஞ்சிக்கிற சக்தி கிடையாது, எதையும் தெரிஞ்சுக்க முடியாது, நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இது கர்த்தத்துவம் கிடையாது, எதுவும் பண்ண முடியாது, ஆனால் நம்மளால பண்ண முடியும். இது எதையும் போகிக்காது, எதுக்கும் இதுக்கு போக்தத்துவம் கிடையாது. நல்ல வெயில் அடிச்சுட்டு இருக்கு, ஒரு சில்னு ஐஸ் டம்ளர் கொண்டு இது மேல வெக்கணும் வச்சுக்கோ, அதுக்கு தெரியுமானா அப்பா சில்லுன்னு இருக்குன்னு தெரியாது அதுக்கு, ஆனால் நமக்கு தெரியும் சில்லுன்னு இருக்குன்னு. அப்ப நமக்கு அறிந்து கொள்ளும் தன்மை இருக்கு, செயல் புரியக்கூடிய தன்மை இருக்கு, அந்த செயலினால வரக்கூடிய பலன அனுபவிக்க தன்மை நமக்கு இருக்கு. இது மூணு ஒத்துண்டு பணம் நம்ம சம்பிரதாயத்தில். சாங்கிய சம்பிரதாயத்திலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக சாட்சியாக நின்றுட்டு இருக்கான், தெரிஞ்சுக்கவும் முடியாது பண்ணவும் முடியாது. இப்போ நான் ஏண்டா அப்படி இருக்கானோ அப்படிதான் இருக்கான் எல்லாம் பிரகிருதி பண்ணுறதுன்றான். அத்வைதத்தில் இதே கஷ்டம்தான், அவள் அல்டிமேட்டாக அவளுக்கு இதெல்லாம் கிடையாது, ஆனால் விவகாரத்தில் ஒத்துக்கிறோம் அப்படின்றா. அப்போ ஞானம் ஏற்படுறதுல சரீரத்துக்கு தான், கர்மாவை பண்ணுற சரீரம் தான், அப்போ போக்தா சரீரமே ஆகிடுறது. அப்போ ஆத்மா பரியந்தம் எதுவும் போகிறதில்லை, ஆனால் நம்மளுக்கு சொல்லவே இல்லை, நம்ம கர்த்தா தான். ஆனால் என்னன்னு கேட்டால் நமக்கு கர்த்தத்துவம் இருக்கணும், அதை அவங்ககிட்ட வாங்கிட்டு இருக்கும். ஒரு பேங்க் மேனேஜர் இருக்காருன்னா அந்த பேங்க் மேனேஜர் சில பவர்ஸ்லாம் கொடுத்துருப்பா, அதாவது பேங்க்கில் ஒர்க் பண்ணலாம் தெரியும், பேங்க்கில் 10 லட்சம் வரைக்கும் லோன் தரலாம் அப்படின்னு அந்த பேங்க் மேனேஜருக்கு பெர்மிஷன் இருக்கும். அவ்வளோதான் பண்ண முடியும், ஏன்னா ஐயோ நான் தான் மேனேஜர், நான் 1 கோடி தரேன்னு சொல்ல முடியாது அவன். அப்போ அவனுடைய ஏஜென்சியானது ஆல்ரெடி டிஃபைன்டு, எப்படி ஹெட் ஆஃபீஸ்னால. ஆனால் கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன் உனக்கு உண்டு, அவன் கஸ்டமரை பார்த்து ஒரு 10% மேலே சரி ஓகே நான் வந்து உனக்கு 11 லட்சம் கொடுக்குறேன் சொல்லுவேன், இல்லை யாராவது பார்த்து இல்லை இல்லை உனக்கு 9 லட்சம் தான் கிடைக்குன்னு சொல்லலாம். அந்த ஒரு டிஸ்கிரிப்ஷன் உனக்கு உண்டே தவிர அவன் என்ன பண்ண முடியாது, 1 கோடி கொடுக்க முடியாது ஆக்சுவலாக. ஆனால் கொடுக்குறான் மாட்டிக்கிறான், நம்மளும் அதே மாதிரி தான், நமக்கு இல்லாத விஷயங்களை போய் நம்மளும் மாட்டிக்கிறோம், திருப்பி இங்கே இருந்துட்டு இருக்கோம். ஆக மொத்தம் பகவான் என்ன பண்ணுறாருன்னா சில விஷயங்களை கொடுத்து பார்க்குறாரு, என்ன பண்ணுறான் பார்க்கலாம் அப்படின்னு கருத்து கொடுக்குறாரு. அதான் போடர் பரம கர்த்தரி துவாம்ச கர்த்தாரம் போக்தாரம் ஆராதகம் ஆராத்தியம் தேவதா ஜாதம் ஆராதனம் கிரியாஜாத்தம் சர்வம் சமர்ப்பய. உன்னை நீ பண்ணக்கூடிய அந்த கர்த்தத்துவம் போக்தத்துவம் எல்லாத்தையும் என்ன பண்ண எனக்கு நீ அர்ப்பி சமர்ப்பி அப்படிங்கிறார். எல்லாம் என்ன சேர்ந்ததுங்க ஓகேவா. தவ மண் நியாமிதா பூர்வகம் மண் நியாமிதா பூர்வக மச்சேஷதைக்கு ரசதாம் ஆராத்தியாதேகேச்சர்பதாம் அத்தியந்த பிரீத்தியுக்த அனுசந்தத்வ இது. அதனால் பண்ணக்கூடிய அதாவது மண் நியமிதா பூர்வக மச்சேஷத்தைக்கு ரசதாம், எம்பெருமானுக்கு சேஷபூத்தனாக இருக்கிறதுன்னு தான் சம்பிரதாய பிரகாரம் ஜீவாத்மா சுரூபம். ஜீவாத்மாக்கு என்ன சுரூபம்னா பெருமாளுக்கு சேஷபூத்தனாக இருக்கிறது. அப்படி சேஷபூத்தனாக இருக்கிறதே ரசம், அதுவே ஒரு அனுபவம், ரசமிக்க அனுபவம். லோகத்திலான அப்படி இல்லை, ஒருத்தர் நம்ம போய் அடிமையாக இருக்குன்னு வச்சுக்கோ, ரொம்ப கஷ்டமான ஒரு இது. இல்லை என்ன சொன்னா தெரியல, ஒரு கதை ஒன்று படித்தேன், ஒரு இஸ்லாமிய ஒருத்தர் இருந்தது, அவன் வந்து இது வந்து இது நடந்தது எப்பயோ பல செஞ்சுருக்கு மாதிரி போல இருக்கு. அந்த காலத்தில் அந்த அடிமைகள்லாம் வாங்கி விற்கிற வியாபாரம் உண்டு சந்தையில், மாடு ஆடுலாம் வாங்குறாங்க, அடிமைகள்லாம் வாங்கி விற்கலாம். அப்போ ஒருத்தன் போய் ஒரு ஒரு அடிமையை வாங்கிட்டு வரான், வாங்கிட்டு வந்து அவன்கிட்ட உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த அடிமை சொல்கிறான்னா இப்போ என்ன பேராக இருந்தால் என்ன இப்போ அப்படின்னு கேட்குறான். நானும் அடிமை, இப்போ எனக்கு ஒரு பேர் வந்து என்ன பிரயோஜனம்னால இப்போ எனக்கு என்ன, எனக்கு என்ன பெரிய பேர் வேணும், பேர் தான் என்ன இல்லாட்டி என்ன அப்படின்னு கேட்குறான். சரிப்பா உனக்கு என்னப்பா பிடிக்கும் அப்படின்னு கேட்குறான். இப்போ பிடிச்சி என்ன ஆக போகிறது, இப்போ எனக்கு பிடிச்சதா கிடைக்க போகிறது, இப்போ நீ போட தான் நான் சாப்பிட போகிறேன். அப்ப இது பிடிச்சிருக்கு பிடிக்கல இருக்கு, இப்படி அவனுடைய பாவம் எப்படி இருக்குன்னு அவன் அசந்துட்டான் அவனை பார்த்து. அப்ப தன்னை பத்தி நினைச்சிட்டான், அவன் எவ்வளவு கர்வத்தோடு இருந்துட்டு இருக்கோம், இவன் வந்து அடிமையா இருக்கான்ற இதுல அதை ரிபல் பண்ணல, அடிமைன்றது ஒத்துன்றிருக்கான். ஒத்துன்றது மட்டும் இல்லாம தனக்குன்னு ஒரு விஷயத்த வந்து வச்சுக்கவே இருக்கான் வேண்டாம் அந்த ஒரு பாவம் தானே வச்சுக்கணும். நம்ம இப்ப பெருமாளுக்கு சேஷ பூத்தன்னா என்னன்னு கேட்டா அந்த அளவுக்கு அது போகணும், அதான் தாசனாவும் வச்சுன்னு இருக்கோம், எதோ எந்த கைங்கிறதா பண்ணுறது அந்த மாதிரி பாவம் நமக்கு ஓணும். ஆனால் நமக்கு அது மாதிரி அன்பாஜிட்டில் இல்லை, எல்லாருக்கும் அதில் ஒரு இது இருக்குது, ஒரு இது வச்சுன்னு இருக்கோம், நம்ம குருநாதராக இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் நான் உண்டை இருக்கு. அடியேன்னு பயன்படுத்தினா கூட நான் தான் அதை துவனிக்கிறது, அடியேன்னு துவனிக்கல அதில் அந்த மாதிரி இருக்குது. எதுக்கு சொல்ல வர, அந்த மாதிரி பகவானுக்கு சேஷபூத்தனாக இருக்கிறதே ஒரு ரசம், அதுவே ஒரு சுக அனுபவம். அந்த மாதிரி ஆராத்யாதேகேச்ச ஏதத் சுபாவக கர்ப்பதாம், இதெல்லாம் இயல்பாகவே இருக்குன்றத அனுசந்தானம் பண்ணு அப்படின்னு சாதிக்கிறார். சுபாசுப பலையரேவம் மோக்ஷசே கர்மபந்தனைகி சந்நியாச யோக யுக்தாத்மா விமுக்தோ மாம் உபேஷசி. இப்படி சுபம் என்ன அசுபம் என்ன இல்லையா, அதான் சுக்ருத துஷ்கிருத சுங்கலாபியம், சுகம் துக்கம் ரெண்டுமே வந்து பந்தம் தான். கடைசியில துக்கம் தான் பந்தம் நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம, சுகம் தான் அதோட பெரிய பந்தம், ஏன்னா இன்னும் லீட் பண்ணிட்டே இருக்கு. அதனால சுபாசுப பலைகி ஏவம், இப்படிப்பட்ட இந்த பலன்களால் மோக்ஷியத்தே இவைகளிலிருந்து நீ விடுபடுவாய். என்னது கர்ம பந்தனைகி. எப்ப சந்நியாச யோக யுக்த ஆத்மா, இப்படி யோகா பிரனன்சியேஷன் அதாவது கீழ்புரிய வகையில ஒரு காரியத்தை பண்ணச்சே உனக்கு அந்த மனப்பக்கம் ஏற்படுறது, ஏற்படுறதுனால கர்ம பந்தத்தினால விடுபடு, கர்ம பந்தத்திலும் விடுபடுவாய். என்ன பண்ண விமுக்த மாம் உபைஷசி, என்னை அடைவாய் சாதிக்கிறார். ஏவம் சந்யாசாக்கிய யோகயுக்தமனாக ஆத்மானம், இப்படி இந்த சந்யாசம் எனப்படும் யோகம் இருக்கணும் அதோடு கூடிய கூடியபடியால் மச்சேஷதா மன் நியாமியதைக ரசம், எனக்கு சேஷனா இருக்கிறது, என்னுடைய நியாமியனா இருக்கிறது, என்னுடைய எனக்கு என்னுடைய கட்டளைக்கு உட்பட்டு இருக்கிற ரசம் இருக்கணும் அந்த அப்படிப்பட்ட கர்மாவை. சர்வம் மதாராதனம் அனுசந்தான, எல்லாமே எனக்கு ஆராதனம் தான், எந்த கர்மா பண்ண எனக்கு ஆராதனமா பண்ணிட்டு லௌகிகம் வைதிகம் ச கர்ம குருவன்னு, லௌகிகம்னா வைதிகம்னா கர்மாவா பண்ணிட்டு சுபாசுப பலைகி அனந்தைகி, சுபா சுபம் என்ன அசுபம் என்ன புண்ணியம் என்ன பாபம் என்ன இப்படிப்பட்ட பலன்களால அனந்தைகி பிராச்சீன கர்மாக்கியி பந்தனைகி, அதான் சஞ்சித கர்மா எல்லாம் விடுபட்டு போறது, எல்லா கர்மாலையும் விடுபட்டு மத் பிராப்தி விரோதிபிகி சர்வைகி மோட்சசே. நம்ம ஏன் என்ன பகவான் வேலைன்னு சொன்னா குறுக்க இருக்கிறது கர்மா தான், சம்சார சாகரம் சொன்னா கர்ம சாகரம் குறுக்க இருக்கு, இந்த கர்மா முழுக்க போனாதான் பகவான் அடைய முடியும். அப்படிப்பட்ட மத் அதுதான் பிராப்தி விரோதியா இருக்கு, என்ன அடையறதுக்கு தடையா இருக்கிறது கர்மா, அந்த கர்மாலேருந்து விடுபட்டு தைகி விமுக்தா மாமேவ உபைஷசி, என்னையே வந்து அடையவாய்னு சாதிக்கிறார். இப்ப சொல்ற இப்ப மம இமம் பரமம் அதிலோகம் சுபாவம் சொல்லும். அதிலோகம்னா இது எல்லாருக்கும் காமன், ஏதோ நீ எனக்கு இஷ்டப்பட்டவன் உனக்கு தான் மோட்சம் நான் சொல்லல, எல்லாருக்கும் உண்டு அப்படின்ட்டு. சமோகம் சர்வபூதேஷு நமே தேஷியோ அஸ்தி ந பிரியா ஏ பஜந்தி தூ மாம் பக்தியா மயிதே தேஷு ஜாபியம். சமஹம் சமஹ அஹம், எல்லாருக்கும் நான் சமம், அனைத்து ஜீவராசிகளும் நான் சமமானவன். மாதங்க மானுஷ பிதான்னு தேசிகம் கேட்கிறார். ஆனை யானைன்றதுக்காக நீ அருள் புரிஞ்சு நானும் மனுஷன்னால நான் வேறையா போயிட்டேன்னா எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டியதுன்னா உனக்கு எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டியதுன்னு சொல்லப்ப யானை என்ன மனுஷன் என்ன, யானையை மட்டும் காப்பாத்த என்ன காப்பாற்ற மாட்டேன்ட்டேன்னு கேட்கிறார். அது மாதிரி எல்லாருக்கும் அவனோட திருஷ்டியில எல்லாரும் கஷ்டப்படுறவா தான், பத்து பேருக்கா கஷ்டப்படுறவா கேட்டுட்டு இருக்க, இல்ல இல்ல இவனுக்கு மட்டும் தான் கொடுப்பேன்னு சொன்னா அது போற வஞ்சனை. என்ன பொறுத்தவரைக்கும் எல்லாருமே கஷ்டப்படுறவாதான், எல்லாருமே ரட்சிக்கப்பட வேண்டியதான் இல்லையா, எல்லாம் மதத்தில் இருக்கிறவாதான். அதனால சர்வபூதேஷு சமஹா நமே துவேஷியா அஸ்தி ந பிரியா, உண்மையில எனக்கு யாரும் துவேஷம் யாருமே துவேஷமே கிடையாது, அத்தியந்த பிரியமும் கிடையாது, உண்மையில பாரபட்சம் இல்லாம இருக்கேன். ஏ பஜந்தி துமாம் பக்தியா மைதே தேசு சாப்பியகம், அகலில் அகலும் அணுகில் அணுகும் வாக்கியம். நான் என்ன பண்றது கூட்டு பார்த்தா வரமாட்டேன்றான், நானும் வேணான்னு சொல்றேன், அவனையும் தான் கூப்பிடுறேன் இவனையும் தான் கூப்பிடுறேன், இவன் வரா அவன் வரல, அந்த மாதிரி நல்லா அகலில் அகலும் அணுகில் அணுகும் அப்படின்ற ரீதியில யார் என்னிடம் அன்பு பக்தியோடு இருக்கிறார்களோ அவாளெல்லாம் விடுறதில்லை அப்படிங்கிற. தேவ திரியங் மனுஷ ஸ்தாவராத்மனா சிதேஷு ஜாதித்த ச ஆகாரத சுபாவத ஞானத ச அத்தியந்த உத்கிருஷ்ட அபகிருஷ்ட ரூபேன வர்த்தமானிஷு சர்வேஷு பூதேஷு. தேவ திரியங்க மனுஷ ஸ்தாவர, இந்த நாலா விஷயம் சொல்ற வழக்கம், காட் என்ன மனுஷன் என்ன விலங்கு என்ன ஸ்தாவரம் என்ன, பிராடா இப்படி இருக்கக்கூடிய ஜீவராசிகள்ல ஜாதி தக ஜாத்தினால இல்ல, ஆகாரத்தினால இல்ல, இவன் வெளுப்பா இருக்கான் கருப்பா இருக்கான் சிவப்பா இருக்கான் இப்படி இருக்கலாம் கிடையாது, சுபாவத்தக கிடையாது இவன் ரொம்ப அத்தியந்த துஷ்டனா இருக்கான் இல்ல அத்தியந்த இப்படியும் சுபாவத்தினாலும் கிடையாது, ஞானத்தினாலும் கிடையாது, கம்மி ஞானமா இருந்தாலும் நான் வந்து துவேஷிக்கிறது இல்ல, அதிக ஞானம் இருக்கிறதுனால நான் வந்து ஒன்னும் கொண்டாடுறது இல்ல. சே அத்தியந்த உத்கிருஷ்ட அபகிருஷ்ட ரூபேன வர்த்தமான இஷு, இந்த லோகம் இருக்கு இப்படிலாம் பின்ன பின்னமா இருக்கு, இப்பெல்லாம் டிஃபரெண்டா இருக்கு, நாலு விதமான பிறப்பு இல்லையா, அதுக்குள்ள ஏகப்பட்ட ஜாதிகள், அதுக்குள்ள ஏகப்பட்ட ஆகாரங்கள், சுபாவங்கள் இப்படி சமாசயனியத்வேன சமஹ அகம், அனைவராலும் அடையப்படக்கூடியனாக நான் இருக்கேன். எனிபடி கேன் அப்ரோச் மீ அப்படின்னு ஓபன் டோர் பாலிசி, எனிபடி கேன் அப்ரோச் மீ. அயம் ஜாத்தியாக்கார சுபாவ ஞானாதிபிஹி நிகிருஷ்ட இது சமாசயனமே துவேஷா அஸ்தி. இவன் இப்படிப்பட்ட விஷயங்கள்னால என்னை விட்டு விலகி இருக்கான் அல்லது எனக்கு பிடிக்கலன்னு யாரும் கிடையாது. அஸ்தி உத்வேஜனியத்தையா ந தியாஜ அஸ்தி, சரியா அதே மாதிரி விடவும் மாட்டேன், இவன் விடப்பட வேண்டிய நேரம் கிடையாது. ததா சமாஷித்துவ அதிரேக்கேன ஜாத்தியாதிபிஹி அத்தியந்த உத்கிருஷ்டா அயம் இது தத்யுக்ததையா சமாஷயனேன கச்சித் பிரியா அஸ்தி ந சங்கிராஹிய அஸ்தி. யாரும் வந்து நான் வந்து வெறுக்கவும் இல்லை விடவும் இல்லை, இவன் தான் வரலாம் இவன் தான் வரக்கூடாது, ஏன்னா இப்படிப்பட்ட குணாதிசயங்கள்லாம் இருக்குன்னு நான் எதுவும் பார்க்கறது கிடையாது. அப்பித்து அத்தியர்த்த மத் பிரியத்வேன மத் பஜனேன வினா ஆத்ம தாரணா லாபாத்து மத் பஜனைக்க பிரயோஜனையா ஏமாம் பஜந்தே அப்படின்னு சொன்ன மாதிரியே அளவுக்கு அளவு கடந்த பக்தியோட கூட என்னை யார் பாதிக்கிறாளோ அவால தே ஜாத்தியாதிபி உத்கிருஷ்டாக அபகிருஷ்டாக அவா. எல்லாமே சில விஷயங்கள்லாம் பாஷ்யக்காரர் ஆழ்வார்களை மனசுல வச்சு எழுதியிருப்பாருன்னு தோன்றது. இப்போ திருப்பநாயகர் சொல்றது சொல்ல திருப்பநாயகர்ன்றது அது பஞ்சதம் சொல்றோம், எந்த இதுலையும் வரலன்னு அப்படி இருக்கான்றதுக்காக அவரை வெறுக்கல பகவான். இன்ஃபேக்ட் அவர் என்ன பண்ணா முனிவாகனம் போகணும்னு சொல்லிட்டு அந்த லோகசாரங்க முனி மேல உட்கார வச்சு உள்ளுக்குள்ள ஆக்சிடென்ட் போனோம். அதை மனசுல வச்சு எழுதியிருப்பான்னு தோன்றதுன்னு அடுத்து சொல்ல போறாரு. இப்போ அப்படியே சுதுராச்சாரோ பஜத்தையே மா மனைவி பார்க்கல அடுத்து சொல்ல போறோம். அது மாதிரி ஜாத்தினால இதையும் நான் பாக்குறது கிடையாது, பக்தன் பக்தன் அவ்வளவுதான். எரோசஸ் ரோஸ்லாம் இங்கிலீஷ்ல வச்சனம் இருக்கு, எரோசஸ் ரோசஸ் ரோஸ் அது மாதிரி பக்தன்னா பக்தன் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, அதுக்கு மேல ஒன்றும் டிஸ்ட்ரிபியூஷன் கிடையாது. மத் சமான குணவது யதாசுகம் மைய வர்த்தந்தே அகம் அபி தேஷு அகம் அபி தேஷு மதுத்கிருஷ்டேஷு யுவவர்த்தே, நானும் அவர்கள் இருக்கிறேன் அவர்களும் என்னிடத்தில் இருக்கிறார்கள், அவள் ஆஜைக்கு உட்பட்டு இருக்கிறேன் தாத்பரியமா இருது. அபிச்சேத் சுதுராச்சாரோ பஜதே மாம் அனன்யபாக்கு சாதுஹேவ சமந்தவிய சமயக் தவசிதோஹி சஹ. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பத்தியம், அப்பிச்சே சுதுராச்சார ஆச்சாரம்னு என்ன, பண்ண வேண்டியதை பண்றது பண்ணக்கூடாத பண்ணாம இருக்கிறது. உத்தம சாமி சொல்ற துராச்சார அப்படின்னா ஏதோ ஒண்ணு பண்ணல, பண்ண வேண்டியத பண்ணிட்டு இருக்கான் ஆனா பண்ணக்கூடாதையும் பண்றான், ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்கு. இல்ல இன்னொருத்தன் பண்ண வேண்டியதே பண்ணல பண்ணக்கூடாதையும் பண்ணல இப்படிலாம் இருக்கணும்னு அதான் துராச்சாரம். சுதுராச்சாரம் என்னன்னா இப்ப இதுதான் சுதுராச்சாரம், பண்ண வேண்டியதையும் பண்ணல பண்ணக்கூடாதையும் பண்ணிட்டு இருக்கான் ரெண்டு நெகட்டிவா போயிட்டு, அதுதான் சுதுராச்சார. முதல்ல சொன்னது என்னன்னு கேட்டா பண்ண வேண்டியதை பண்ணிட்டு இருக்கான், இல்ல பண்ண வேண்டியது பண்ணல, இல்ல மாத்திருக்கேன், அதாவது பண்ணக்கூடாதது பண்ணிட்டு இருக்கான் பண்ண வேண்டியது பண்ணிட்டு இருக்கான். இது வந்து 50-50 இருந்துருக்கு, இவன் துராச்சாரம். சுதுராச்சாரம் யாருன்னா பண்ண வேண்டியதும் பண்ணல பண்ணக்கூடாது பண்ணிட்டு இருக்கான், டபுள் நெகட்டிவ். சுதுராச்சார அபி மாம் அனன்யபாக பஜதே, அவன் கூட எப்பன்னு கேட்டா பாஸ்ட்ல என்ன புரிஞ்சுக்கணும், சரி பக்தி வந்துட்டு வச்சுக்கோங்கோ அவன் அந்த மாதிரி பண்ணவே மாட்டான், இதுக்கு முன்னாடி எப்படி இருந்து என்னை ஒருவன் பஜிப்பானே ஆனால் எப்படி இப்ப ரெண்டும் இருக்க முடியாது, பெருமாளையும் ஆத்மாவும் சேர்த்துட்டு இருக்கா பண்ண முடியாது, அதனால முன்னாடி அப்படி இருந்து அதான் இங்கிலீஷ்ல சொல்லுவா எவ்ரி செயின்ட் ஹஸ் எ பாஸ்ட் எவ்ரி சின்னர் ஹஸ் எ ஃபியூச்சர்னு சொல்லுவா, எவ்ரி செயின்ட் ஹஸ் எ பாஸ்ட். ரிஷிமோன் நதி மூலம் பார்க்கக்கூடாதுன்ற காரணம் தான், நதியின் பிரவாகம் வந்துருச்சுன்னா போய் குளிச்சுடணும், அது எங்கேயிருந்து வேறு ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, ஏன்னா அங்கே போய் பார்த்தோம் வச்சுருக்கோம் நமக்கு குளிக்கலாமா நம்ம தோணும், வந்துட்டு இருக்கா குளிச்சுடுவோம் தான், யமுனைக்கு போனாலும் அதே கதி தான், எங்கே வருதம் பார்த்தா குளிக்க மாட்டோம். மாதிரி ரிஷின்னு ஆயாச்சா போய் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாலும் பார்க்கக்கூடாது, பக்தால் தான் பக்தால் பாகவதால் தான் நிறைய கதைகள் இதுதான் காட்டுறது. தாச தாச கதைகள்லாம் கூட பார்த்தோம்னா இப்போ நம்ம தொண்டடி புலையாவெல்லாம் பற்றி கதைகள்லாம் இருக்கு, மொய்யோ மெய்யோ பொய்யோ தெரியாது நமக்கு, ஆனால் கதைன்னு எடுத்துட்டோம்னா அந்த மாதிரி அவளுக்கு சில ஏதோ ஒரு பாப விசேஷத்தினாலே ஏதோ ஒரு இது சம்பவிச்சிருந்தா கூட அதனால பகவான் அவளை ஒதுக்கறது இல்லை, ஏன்னா பக்தின்ற ஒரு விஷயம் உள்ளே வந்துருக்குன்னு வச்சுக்கோ அதெல்லாம் அவன் பார்க்கறதில்லை, பக்தி தான் கிரைட்டீரியா, முன்னாடி எப்படி இருந்தான்றத பகவான் பார்க்கறது இல்லைன்றது கதை தாத்பரியம், அதுக்கு தாத்பரியம் அதுவே அதானே தவிர இப்போ இப்படி இருக்கான் அப்படி இருக்கான்றத அது ஒத்துக்க முடியாத விஷயம் அப்படி கிடையாது. முன்னாடி இப்போ எடுத்துட்டு போறான், இப்போ என் பக்தனா இருக்கானா அவனும் எனக்கு வேண்டியவன் தான். இது நமக்கு என்ன இப்போ பிரயோஜனம்னா என்ன தோன்றதுன்னா யாரையாவது நம்ம மாதிரி பார்த்தோம்னு வச்சுக்கோம், நம்ம தெரிஞ்சுக்கிற ஒண்ணு யாரையாவது பாக்குறோம்னா நமக்கு என்ன தெரியும், பெருமாளும் என்ன வச்சிருக்க தெரியாது, நீ இப்படி இருக்கா நாலு தெரியும் பக்தனா போயிட்டான்னா. அதனால அவதாரத்தை குறைச்சிக்கலாம், சரிடா ஏதோ பண்றான் கோவிலுக்கு போறோம் ஏதோ பண்றான்னா எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா, இவன் போனா காலம் இல்ல அங்க வந்தான் போனா, இதே தான் திருஷ்டியா இருக்கு எல்லாருக்கும் அங்க இருக்க வேலை பாத்துட்டு. பெருமாள் அக்செப்ட் பண்ணி போயிட்டுருக்கானா, சிஸ்டம்ல ஓடிட்டு இருக்கா விட்டுனோம் அவ்வளவுதான். யார் அதை கேட்கணுமோ அவ கேட்டுட்டு போட்டோம், போற வரவாலாம் அவரு இது வச்சுட்டு நிறைய விஷயத்த பெருசு பண்ணிட்டு இருக்காரு. யாருக்கு பகவான் அதை ஏத்துக்கிறானா இல்லையா, அந்த அந்த டெஞ்சர் ஏத்துக்கிறான். நீ எல்லாமே பண்ண போறவா, பண்ண போறது இல்லை, இன்னைக்கோ ஒரு நாள் போறோம் போய் பார்த்துட்டு அங்கேயோ வேகப்பட்ட ஊழலங்கை போகக்கூடாதுன்னா அதுதான் பகவான் டெய்லி சாப்பிட்டு இருக்கான், இவன் தான் போட்டுருக்கான் இருக்கு. நம்ம என்ன நமக்கு தெரியாது இன்னைக்கு இது இருக்கா நாளைக்கு பத்தரா கூட போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா நமக்கு வந்து அந்த இந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறைஞ்சிடும் தோன்றது அப்படின்னு தோன்றது. சாதுரேவ மந்தவியா, அவனும் பக்தன் தான், ஸ்ரீ வைஷ்ணவ உத்தமன் தான், சம்யக் விவசிதா ஹீசா. அவன் என்ன பண்ணிட்டான், இப்ப நன்னா என்ன ஆசிரியச்சிருக்கான்னு எடுத்துக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டார். இதை மட்டும் முடிச்சுட்டு இன்னைக்கு இதுவும் அதுக்கு அங்கமா வச்சுக்கலாம், இதுக்கும் அதுக்கு அங்கம், நான் எதையும் பாக்குறது இல்லைன்னு சொன்னார். சரி அவன் இதுக்கு முன்னாடி பாஸ்ல அதாவது ஒண்ணு வந்து பக்தி வராத வரைக்கும் வச்சுக்கலாம், ஒண்ணு வந்து பக்தி வராத வரைக்கும் எல்லாம் சேம் தான். பக்தி வந்துருத்தனா அவன் எனக்கு பிரியன், இல்ல அதான் ஒரு இதுல ஒரு லெவல்ல கிடையாதுனா பக்தி இல்லாத ஜனங்கள் ஒரு பக்கம், பக்தியோடு இருக்க ஒரு பக்கம், சரியா? இப்ப பக்தி இல்லாத அளவுக்கு சமமா தான் இருக்குன்னு சொல்லிட்டார், ஆனா பக்தனா இருந்தா ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் சொன்னார். இப்போ சரி இப்ப பக்தனா சமமா தான் இருக்கேன், நான் ஒன்னும் இது பண்ணல, ஆனா இவங்கிட்ட ஸ்பெஷலா இருக்க காரணம் என்ன, இவன் பக்தனா இருக்கான் அவ்வளவுதான், அதுக்காக நான் அவளை வெறுக்கலையே, நான் அவளை வரவானு சொல்லியே, நீ வராதப்பா நான் உனக்கு இல்ல அப்படின்னு நான் சொல்லல. அவன் வரமாட்டேன்றான், அதனாலயும் நான் அவங்கிட்ட துவேஷ துவேஷிக்கல, நான் எப்ப வருவான்னு காத்துட்டு இருக்கேன் அவள்தான். ஆனா பக்தனால அவன்கிட்ட வந்துட்டான்ல கிட்டக்கு, அதனால நான் வந்து அவனை ஆசைச்சிருக்கேன்னு சொன்னார். இப்போ ஒரு சந்தேகம் வரலாம், பக்தன் தான் ஆனா முன்னாடி இப்படிலாம் இருந்தானே, அப்ப பக்தாளுக்குள்ள இது இருக்கான்னு கேட்டா கிடையாது, எப்படிப்பட்டனா இருந்தாலும் பக்தன் பக்தன் தான் அப்படின்னு கேட்டார். ஆக மொத்தம் சமந்தான், அது நமக்கு டவுட்ஸ் வரும் கேட்கறவாளுக்கு. சரி பக்தனா இருந்தா நார்மலா லோகத்துல ஒழுங்கா இருப்பான் இல்லையா, ரைட் அண்ட் சந்தியானம் பண்ணுவான் எல்லாம் பண்ணுவானே அப்படியேதான் கணக்கா, இல்ல முன்னாடி இவன் எப்படி இல்லாம இருந்தானே அப்படின்னா முன்னாடி இருந்துட்டு கவலையே இல்லை. ஒன்ஸ் அவனுக்கு பாவம் வந்துருத்துனா அவனு மத்தன் தான். அதான் அபிச்சே சுதுராச்சாரா மாம் அனன்யபாக் பஜதே. இப்ப போட்டு இதை படிப்போம் பாருங்க, தத்ராபி தத்திர தத்திர ஜாதி விசேஷ ஜாத்தானாம் யக சமாச்சாரா உபாதேய பரிஹரணீய தஸ்மாத் அதிவிருத்த அப்படி உக்த பிரகாரண மாம் அனன்யபாக். இப்ப அதுலயும் கூட ஜாதி விசேஷத்தாலே இருக்கலாம், அதாவது ஒரு ஜாத்தியில பிறந்திருக்கான்னு சொன்னா ஒரு வர்ணத்துல அதுக்குண்டா தர்மங்கள் பண்ணணும். இப்ப அந்த வர்ணாசிரமத்தை பண்ணாதவன், இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றாரு, தத்திரத்துல ஜாதி விசேஷே ஜாத்தானம் எஹ சமாச்சார உபாதேய, என்னென்ன குல வழக்கம் இருக்கணும் அந்த குல வழக்கத்தை விட்டவன் இல்லையா, தஸ்மாத் அதிவிருத்தக அப்படி அதை வந்து கடந்தவன். இப்ப இவன் இதுல பிறந்திருக்கான்னு சொன்னா இந்த கர்மாதான் பண்ணலாம், ஆனா அதுக்கு இல்லாத விஷயத்தையும் அவன் பண்ணியிருக்கான். அது ஒண்ணு, உக்த பிரகாரண மாம் அனன்ய பாக்கு அப்படி பண்ணா கூட சொல்லப்பட்ட வழியில என்னை அனன்ய பாக்குன்னு சொன்னா என்ன மட்டுமே பஜனைக பிரயோஜனக பஜதே. அப்படி முன்ன பண்ண இருந்துட்டு வந்து தாசர்கள் கதையெல்லாம் பாக்குறோமோ நிறைய பேர் இடத்துல இருந்திருக்கா, அப்ப பன்ஸ் பன்சனா பக்தின்னு வந்துருந்து வச்சுக்கோங்க. இந்த ஹரிதாஸ் படம்லாம் எடுத்தா பாருங்க, அதெல்லாம் எதுக்கு மாதிரி எடுத்து காட்டுறோம், இது மாதிரி காட்டுறதுக்காக தான். பக்தி வந்துருத்துனா, ஞானம் வந்துருத்துனா, பக்தி வந்துருத்துனா அவளோட பாஸ் வந்து இரிரெலவன்ட் அப்படின்னு ஆயிடுது. பாக்குனா அந்த பக்திக்கு ஒரு பங்கு, அது ஒரு இது ஷேர். அனந்திய பாக்குன்னு சொல்லிட்டா இல்லாட்டி என்ன மட்டுமே அப்படின்னு அர்த்தம். நான் பண்ற பூஜையில கொஞ்சம் இவருக்கு கொஞ்சம் அவருக்குன்னு கிடையாது, வேற பிரயோஜனமே கிடையாது, ஒரே பிரயோஜனம் அது பகவான் மட்டும்தான் அந்த தாத்பரியம் வந்துட்டு. அப்படி பக்த பஜனைக்க பிரயோஜனா பஜேத்து சேத்து சாதுகு ஏவ சக வைஷ்ணவ அக்ரேசரக ஏவ மந்தவ்ய. அக்ரேசரகனா ஸ்ரீ வைஷ்ணவ உத்தமன் அர்த்தம். ஆமா, பகுமந்தவ்யா பூர்வோக்தி சம இத்தியர்த்தா, பகுமந்தவியன கொண்டாடப்பட வேண்டும் அப்படின்னு அர்த்தம். குதஹ ஏதது சம்யக் வ்யவசிதஹ ஈசஹ. ஏன்னா அஸ்ய வ்யவசாயஹ சுசமீச்சீனஹ. இப்ப அவனுடைய அந்த பாவம் இருக்கும், உழைப்பு இருக்கும், பக்திக்கு பிடிச்சி அது வந்து கொண்டாடப்பட வேண்டியது. பகவான் நிகில ஜெகதேக காரணபூதா பரபிரம்ம நாராயண சராசரபதி அஸ்தஸ்வாமி மம குரு மம சுஹிருது மம பரம் போகியம் இது சர்வை துஷ்பிராபக அயம் விவசாயியே தேனகத்தக. இப்படிப்பட்ட நிச்சயமான எண்ணம் அவன் இருக்கு. என்னன்னா பகவான் நிகில ஜெகதேக காரணபூதா, அனைத்து உலகத்துக்கும் காரணபூதன் இருக்கக்கூடியவன், பரபிரம்மமா இருக்கான் நாராயண், சராசரபதினா சரம் என்ன சராசரங்களுக்கு பத்தியா இருக்கான், அஸ்மஸ்வாமி நமக்கு சுவாமியா இருக்கான், எனக்கும் சுவாமி, மொத்த உலகத்துக்கும் சுவாமி, எனக்கும் சுவாமி, மம குரு எனக்கு குருவா இருக்கா, மம சுகிருத்து முன்னாடி சொன்னாரா இல்லையா, அந்த பதங்கள் அப்படியே போட்டிருக்காரு. முன்னாடி பார்த்தோமே பிதாமகா, ஆமா வேத்யம் பவித்ரம் சொன்னாலும் அகம் கதுரகம் அந்த மாதிரி அந்த பதங்கள்லாம் போட்டுட்டார். அப்படி போக்யம் பரம் போக்யம் இது சர்வை துஷ்பிராபக, அனைவராலும் அடைவதற்கு துர்லபன்னு சொன்னா கஷ்டம் அவன் அடையிறது. அப்படி அயம் விவசாய தேனகிருத்தா தத் காரியம் ச அனன்ய பிரயோஜனம் நிரந்தர பஜனம் தஸ்ய அஸ்தி அதஹ சாதுகு ஏவம் பகவந்தவ்ய. அதனால் அவன் கொண்டாடப்பட வேண்டியவன் அப்படின்றார். அஸ்மின் விவசாயே தத் காரிய ச உக்த பிரகார பஜனே சம்பன்னே சதி தஸ்ய ஆச்சார வித்திக்கிரம ஸ்வல்ப வைக்கல்யம் இது ந தாவதா அநாதரணீய அப்படி பகுமந்தவ்ய ஏவித்யர்த்தா. இப்போ அவனுடைய ஆச்சார வித்திக்கிரமம் இருக்கும் இந்த பாஸ்ட்ல, அதை போய் பெருசா நினைச்சிட்டு பண்ணக்கூடாது, நெகிஜியல் மிஸ்டேக்கா விட்டுடுற அவ்வளவுதான். அது ஏதோ தண்டனையா அதை கொடுத்துப்பார், அது அவர் அவருடைய அதீனத்துல இருக்கு. என்ன பண்ணுவார் கேட்டா அதை லைட்டா தண்டனை கொடுக்கலாம் அவளுக்கு, சிக்ஷிச்சு அவளை ஏத்துப்பார். அதனால அவளை வந்து நம்ம இது பண்ணக்கூடாதுன்னு சொல்றார். நனு நாவிரத்தோ துச்சரித்தான் நாசாந்தோ நாசமாகித நாசாந்த மானசோ வாபி பிரஜானேன பிரஜானேன ஏனம் ஆப்னுயாத் இத்தியாதி ஸ்ருதேகே. பிரஜானேன ஏனம் ஆப்னுயாத்னா ஞானத்தினால் மட்டுமே பக்தி, இதனால் எடுத்துக்கணும் சொன்ன ஒரு ஸ்ருதி வாக்கியத்தை காட்டுறார். இத்தியாதி ஸ்ருதேகே ஆச்சார வித்திக்கிரம உத்தரோத்தர பஜனோத்பத்தி பிரவாகம் இருநத்தி இது அத்த ஆக. அப்படி இருக்கக்கூடிய என்ன ஆகும்னு கேட்டா உத்தரோத்தர பஜன உற்பத்தி பிரவாகம், பின்னாடி ஏற்படக்கூடிய பக்தியினுடைய உதவி இருக்கணும், அது ஆட்டோமேட்டிக்கா தட் டேக் கேர் ஆஃப் தி பாஸ்ட் மிஸ்டேக்ஸ்னு முப்பத்தொன்னு சொல்ல போறார். கஷிப்ரம் பவதி தர்மாத்மா சாஸ்வத் சாந்தி நிகழ்ச்சி கௌந்தேய பிரதிஜானேகி நமே பக்த பிரணஷதி. முக்கியமான இன்னொரு ஒரு கேரண்டி கொடுக்க, நமே பக்தா பிரணஷதி, என் பக்தி நான் கைவிட மாட்டேன். அப்படி சுதா துராச்சாரம் இருந்தா கூட அவனுக்கு வரக்கூடிய பக்தி என்ன பண்ண போறது, இது எல்லாத்தையும் அழிச்சிட போறதுன்னு சாதிக்கிறான் 31ல. அத அடுத்த இதுல பார்க்கலாம். கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.